ஐயா, இப்போ பழைய ஸ்க்ரீன் அந்த இது எந்த விண்டோ காமிச்சினீங்களோ அதில் ஆமா இப்போ வந்துருச்சா? இந்த ஆ, வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சு. ஆ, தெரியுது. பாடல் 89 ஐயா. தொண்ணூத்தொன்னு இல்ல, அதுதானே படிச்சோம். இல்ல, தொண்ணூத்தொன்னு 89 படிச்சோம். தொண்ணோட ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆமா, ஆமா 92 ஆமா தான் ஆரம்பிக்கணும். பழைய பழைய பாடல் 89. ஆமா, ஓ, படிச்சு முடிச்சிட்டோமா அது? இல்ல, நான் என்ன 89. சொல்றேன்னா, இது திருப்பி ரிப்பீட் படிப்போம்ல, அது படிச்சு ஆமா, முடிச்சிட்டோம். ரிவைஸ் பண்றது 89 தான். 89. திரும்ப ஒரு தடவை படித்துக் கொள்ள ஆமா. வேண்டும். முதல் பாடல் படிக்கிறேன். வந்தனன் அரசன் என்ன, மனத்திடும் உவகை பொங்கி, கந்தடு களிரும் தேரும் கலினமாக கடலும் சூழ, சந்திரன் நிறவி தன்னை சார்வதுவோர் தன்மை தோன்ற, இந்திர திருவன் தன்னை எதிர்கொள்வான் எழுந்து வந்தான். இந்த பாடலில் தசரத சக்கரவர்த்தி தனது படைகள் எல்லாம் சூழ, கந்தடு களிரும் என்றால் யானை படைகள் எல்லாம் சூழ, தேரோடு சென்று ஒரு கடல் சூழ்ந்த படையோடு அவர் மிக மனதில் உவகையோடு, அதாவது மிக மகிழ்ச்சியோடு வந்தார். அந்த அது வந்து அது வந்த சமயம் ஒரு சந்திரனானது சூரியனை சென்று சந்திப்பது போன்று ஜனக மன்னன் அவரை சந்திப்பதற்காக எழுந்து வந்தான். இந்திர திருவன் தன்னை, அதாவது இந்திர திருவன் இதில் தசரத சக்கரவர்த்தியை குறிப்பிடுகின்றார். சரியா சொன்னது. இந்த கலினமா கடல் அதில் வந்து அவர் கூட வந்த படை தானே ஏன் சொல்றாரு? படையை பற்றி அந்த இரண்டாவது அடி முழுக்க சொல்லுகிறார். கந்தடு களிர் என்பது களிறு யானை படையை குறிக்கிறது, தேர் என்பது தேர் படையை குறிக்கிறது, கலினமா கடல் என்பது குதிரை படையை குறிக்கிறது. கலினமா என்றால் குதிரை, அது கலினம் என்றால் அந்த கடிவாளத்திற்கான பெயர், கடிவாளத்தை குறிக்கக்கூடிய சொல் அது. கடிவாளம் கட்டப்பட்ட விலங்கு என்றுதான் அதனுடைய சொற்பொருள். கலினமா என்றால் கடிவாளம் பூட்டப்பட்ட விலங்கு என்று பொருள். கடிவாளம் இன்னும் சில விலங்குகளுக்கு பூட்டப்படுகிறது. இருந்தபோதிலும் இந்த இடத்தை இதில் இந்த இடத்தில் சம்பந்தப்பட்டு வரும்போது இது குதிரையை குறிக்கிறது. பொதுவாகவே கலினமா என்றால் அது பெரும்பாலும் குதிரையைத்தான் குறிக்கும். ஏனென்றால் குதிரைதான் அந்த கடிவாளத்திற்குரிய சிறப்பு விலங்காக இருப்பதனால் அது குதிரையைத்தான் குறிக்கும். வேறு மாடு போன்றவற்றுக்கும் கடிவாளம் கட்டப்படுகின்றன என்ற போதிலும் கூட குதிரையைத்தான் அது கலினமா என்ற சொற்றொடர் சிறப்பாக குறிக்கும். ஐயா, நாலு வகை படையும் வந்து ஜனக மன்னனோட படைத்தன தான் ஐயா. இது தசரதன் ஆமாம், படையில இல்லை. சனகன் சனகனுடைய சனகனோட படை படை. தான் இங்க குறிக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட படை கொண்டவன் போய் இவர தசரதனை சனகன் வரவேற்றான். போய் இப்போது தசரதனை சந்திக்க வருகிறான். அப்படி அவன் வரும்போது அவனும் ஒரு படை சூழ வருகிறான். மன்னர்கள் சாமானியமாக வரமாட்டார்கள் வெளியே. அவர்கள் வெளியே வந்தாலே படை பரிவாரங்களோடு தான் வருவார்கள். ஏற்கனவே தசரதன் மிகப்பெரிய படை சூழ மிதிலைக்கு வந்திருக்கிறான். அந்த மிதிலையின் எல்லையை அடைந்து விட்டான். அவனை வரவேற்பதற்கு சனகன் போகிறான். அவனும் தன்னோடு ஒரு படை பரிவார சூழ போகிறான். அது அரசர்களுடைய இயல்பு. தங்களுடைய அந்த அந்தஸ்தை காட்டுவதற்காக அவர்கள் அவ்வாறு செல்வார்கள். தனியே செல்வது பெரும்பாலும் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. அந்த அடிப்படையில் சனகனும் இவ்வாறு செல்கிறான், படைகளோடு செல்கிறான். அடுத்த பாடல் Thank you. நான் வாசிக்கிறேன். தம்பியும் தானும் அத்தானை மன்னவன் நகர்பம்புத்தின் புரவியும் படைஞரும் புடைவர செம்பொனின் பசுமணி தேரின் வந்து ஏதினான் உம்பரும் இம்பரும் உரகரும் தொள உள உளான். அதாவது ராமனும் ராமரும் அவருடைய தம்பியும் லகுவனும் ஜனகமன்னனும் ஐ மீன் ராமனும் லகுவனும் தங்கள் தந்தையை எதிர்கொள்ளும் காட்சியை இது வர்ணிக்கிறது. அதாவது ராமர் தம்பியும் தானும் எப்படி இருந்ததென்றால் அது ஒரு செம்மணி அந்த தேரை வந்து எப்படி வர்ணிக்கிறார் என்றால் செம்மணி செம்மணி பசுந்தேரின் வந்து கீழிறங்கி தசரதனை வந்து வணங்கினார். அப்பொழுது வந்து மேலுலகத்திலும் கீழ் உலகத்திலும் பாதாளத்தில் இருப்பவர்களும் பார்த்தார்கள். அது பார்த்தார்கள் என்று வரவில்லை. அந்த கடைசி அறிக்கைக்கு நீங்கள் அவ்வாறு அர்த்தம் சொல்லி இருக்கிறீர்கள். அது அந்த பொருளில் வரவில்லை, ஆனால் பார்த்தார்கள் என்பது போல சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லோரும் தேவர்கள் எல்லோரும் மேல் நின்று ஆசீர்வதித்தார்கள் என்றெல்லாம் சில இடங்களில் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அது பார்த்தார்கள் என்று வரவில்லை. உம்பரும் இம்பரும் உரகரும் தொழ உளான். மேலுலகத்தவர்கள் இந்த மண்ணுலகத்தவர்கள் கீழ் உலகத்தவர்களாகிய பாதாள உலகத்தவர்கள் இவர்கள் முத்திரத்தவரும் வணங்கும்படி உள்ளவனாகிய ராமன் என்பதுதான் அந்த மூன்றாவது நான்காவது அடிக்கு பொருள். இவர்களால் சரி. வணங்கப்படுகிறான். அப்படி வணங்கத்தக்கவன் தொழ உளான். தொழ உள்ளான் என்பது உளான் என்று வந்திருக்கிறது. இந்த மூன்று பேரும் தொழும்படியாக உள்ளவன் என்று அர்த்தம். அப்படி உள்ளவனாகிய ராமன், அதுதான் இந்த வாசகத்தினுடைய எழுவாய். இந்த பாடலில் எழுவாயாக அமைந்திருப்பது அந்த சொற்றொடர் தான். இப்படி மூவுலகத்தவர்களாலும் துதிக்கும்படி உள்ளவனாகிய வணங்கும்படி உள்ளவனாகிய அந்த ராமன் தேரின் வந்து எய்தினான். தன்னுடைய தந்தையை வரவேற்பதற்காக அவனும் தேரில் வந்து அங்கு சேருகிறான் என்பது அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. அவன் அப்படி வரும்போது தம்பியாகிய லக்ஷ்மணனும் கூட சேர்ந்து வருகிறான் என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க. அடுத்த நானே படிச்சிருவேன். நான் படிக்கட்டுமா? படிக்கலாம். படிங்க. படி. மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும் மீன் இனம் வெளிர வானில் மின்னினம் மிடைவ போன்றும் தேனினம் சிலம்ப ஆர்ப சிலம்பினம் புலம்ப எங்கும் பூணனை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தார். இது ராமனை பார்க்க வந்த பெண்களை பத்தி இந்த பாடல் சொல்லுது. அந்த மாதிரி அந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள் அப்படி என்று அந்த பாடல் சொல்லுது. மான் போன்ற கூட்டம் போன்று வந்தார்கள் அங்க அந்த அது அந்த மாதிரி வந்தார்கள். அந்த மாதிரி மான் இனம் அந்த மான் கூட்டம் போல அந்த வகை போல வந்தார்கள். மயில் போல வந்தார்கள். மயில் இனம் திரிப போன்றும் மீன் இனம் மிளிர வானில். இது விண்மீன்களை குறிக்கிறது. விண்மீன் நட்சத்திரம் வானில் பிரகாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி மின்னுகிற மாதிரி அந்த மாதிரி வந்தார்கள். மின்னினம் மிடைவ போன்றும் அப்படி மின்னல் வந்து மின்னிடம் விடைவ போன்றும், அதாவது மின்னல் பற்றியா வருதுயா இந்த இடத்துல? ஆமா மின்னல் ஆமா வந்து மின்னல் தான் மின்னல். மின்னல் அவர்கள், ஆமா மின்னல் போல அவர்கள் வந்தார்கள், அவர்கள் இடை இருந்தன அப்படின்ற மாதிரியான அந்த பொருள். தேனினம் சிலம்ப ஆர்ப, தேன் வந்து அதாவது தேன்ன்றது இங்க தேனீக்களையே குறிக்கிறது, அது சிலம்பி ஆர்ப, அது வந்து சத்தம் கூட்டம் கூட்டமாக சத்தம் போட்டு வந்தன. சிலம்பினம் புலம்ப எங்கும், அதற்கு சிலம்புகளும் தேனீக்கள் என்று பொருள் சொல்வதை விட வண்டுகள் என்று வண்டு சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். வண்டுகள் அந்த சத்தம் மொய்த்து வந்தன. சிலம்பினம் புலம்ப, அதாவது இந்த சிலம்பு காலில் அணியக்கூடிய சிலம்புகள், அது புலம்புகின்றன, அது சத்தம் போடுகின்றன, நகர் நடக்கும்போது சத்தம், அந்த மாதிரி அந்த சத்தத்தோடு எங்கும் பூணினை கூந்தல் மாதர், அதாவது பூக்களால் நிறைந்த பூக்களால் நனைத்த தேனை உடைய அந்த பூக்கள், அந்த தேனில் அந்த பூக்கள்ல அந்த தேன் வந்து அவ்வளோ இருக்கின்றன. அப்படிப்பட்ட பூக்களை கூந்து கூந்து தலையில சூடி கொண்டிருந்த அந்த பெண்கள் பொம்மென புகுந்து மொய்த்தார். அப்படி வந்து வந்து மொய்த்து பார்த்தார்கள். பொம்மென்றது இங்க ஒரு சத்தத்தை குறிக்கிறது. அப்படி வந்து அதை பார்த்து என்ன ராமனை வந்து அப்படி அவர்கள் பார்த்தார்கள். அப்படி அங்கிருந்த பெண்கள் இணைந்த பாடல். ஐயா, இங்க சிலம்பினம்னு அந்த பெண்களை தான் குறிக்குது ஐயா? சிலம்பணிந்து இருக்கும் பெண்களை குறிக்குதாங்க? சிலம்பு இனம் என்பது அந்த அணிகலனை குறிக்கிறது. இனம் என்றால் கூட்டம் என்று அர்த்தம். ஒவ்வொரு இடத்திலும் கூட்டம் என்ற பொருளிலேயே வருகிறது. மான் இனம், மீன் இனம், மின் இனம், தேன் இனம், சிலம்பினம், இந்த ஐந்து இடங்களிலுமே இனம் என்பது கூட்டம் என்ற பொருளில் வருகிறது. சிலம்பினம் என்பது சிலம்புகளின் கூட்டம். சிலம்பு என்னும் ஆபரணங்களின் கூட்டம். புலம்ப, அந்த பெண்கள் வரும்போது அவர்கள் காலில் அணிந்துள்ள அந்த சிலம்புகள் புலம்புகின்றன என்று சொல்கிறார். சிலம்புகள் புலம்புகின்றன என்றால் அவை ஏன் புலம்புகின்றன? புலம்புதல் என்பதற்கு பொதுவாக ஒலி எழுப்புதல் என்ற அளவில் பொருள் கொண்டால், அவை ஒலி எழுப்ப அவர்கள் வந்தார்கள் என்று மட்டுமே நாம் உரை சொல்லிவிட்டு அடுத்த பாடலுக்கு போய்விடலாம். ஆனால் அங்கு புலம்புதல் என்பதற்கு ஒலி எழுப்புதல் என்ற சாதாரண பொருள் கொள்ளாமல், புலம்புதல் என்பதற்கு இப்போது நடைமுறையில் உள்ள புலம்புதல், வருத்தத்தால் புலம்புதல் அல்லது ஏதாவது சோகத்தை சொல்லி புலம்புதல் என்ற பொருள் கொண்டோமேயானால், அதற்கு ஒரு சிறப்பு பொருளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் அந்த சிலம்புகள் புலம்புகின்றன என்றால், பெண்களின் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள் பெண்களினுடைய இடையை குறித்து புலம்புகின்றன. இவர்கள் இப்படி வேகமாக அசைந்து ஓடி வருகிறார்களே, இப்படி வரக்கூடிய இவர்களுடைய இடை தாங்குமா? இவர்கள் இப்படி வரலாமா? இடை முறிந்து விட்டாலும் முறிந்து விடுமே, இவர்களுக்கு ஆபத்து வந்து சேர்ந்தாலும் சேர்ந்து விடுமே, இப்படி இவர்கள் வரலாமா என்று அவர்களை குறித்து இரக்கமுற்று புலம்புகின்றன என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு கவித்துவமான ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளும் விதமாக சிலம்புகள் புலம்புகின்றன, அப்படி புலம்பும்படியாக அவர்கள் விரைந்து வந்தார்கள் என்று கம்பர் இங்கு சொல்லுகிறார். இதுதான் ஐயா, இங்க மின் இனம் சரியா? அப்படின்றது வந்து மின்னல் மாதிரி வேகமாக வந்தார்கள் அப்படின்ற பொருள் வருமா? மின்னல் மாதிரி வேகமாக வருவதற்கு இங்கு நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவர்களுடைய அந்த பொலிவுக்கு ஓகே. எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லோரும் மின்னல்கள் போல இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஓமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பெண்கள் எல்லோரும் அங்கு வந்து மொய்க்கிறார்கள். அப்படி கூட்டமாக வருவது மின்னல் கூட்டம் அப்படியே நெருங்கி வருவது போல இருக்கிறது என்று சொல்கிறார். மிடைதல் என்றால் நெருங்குதல். மின்னினம் மிடைதல் என்றால் மின்னல் கூட்டம் அப்படியே நெருங்கி வருவது போன்று அவர்கள் அங்கு வந்தார்கள் என்று சொல்கிறார். இங்கு நாம் அந்த மின்னல் என்பதை அவர்களுடைய அந்த தோற்றத்திற்கு ஓமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உடல்வாகு மின்னல் போல இருந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மின்னல் போல் விரைவாக வந்தார்கள் என்று எடுப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் மின்னல் அதிவிரைவானது, அதற்கு அவர்களுடைய விரைவை நாம் ஓமானமாக சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. பொதுவாக அப்படி விரைந்து வருவதற்கு மின்னலின் விரைவு என்று பெண்களினுடைய விரைவுக்கு மின்னலினுடைய விரைவை உவமானமாக சொல்லக்கூடிய மரபு இல்லை. இங்கு பெண்களினுடைய அந்த உருவத் தோற்றம் மின்னலை போல இருந்தது. அவர்கள் சேர்ந்து வருவது மின்னல்கள் சேர்ந்து வருவது போல் இருந்தது என்று பொருள் எடுத்துக்கொள்வதுதான் பொருத்தமாகிறது. மின்னல் நன்றி என்பது ஐயா. தோன்றி மறைவதற்கு உவமானமாக வரும். இது விரைந்து வரத்தானே செய்கிறார்கள். அதனால் அதை நான் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுல வந்து ஐயா இந்த இப்போ மான், மீன், தேன் அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு இலக்கணம் இருக்கா ஐயா? எப்படி அதுகை இருக்கணும், மோனை எப்படி இருக்கணும்ன்றது இருக்கா, இல்ல எப்படி வேணாலும் வரலாமா? அது என்ன என்ன உங்க கேள்வியை திரும்ப கேளுங்க. இதுல பாத்தீங்களாக்கா மான், ஆ மீன், தேன் இதெல்லாம் ஆ பாத்தீங்கன்னா ஆ அந்த ஓசை நல்லா இருக்கிறதுக்காக வருது இல்லையா? அந்த ஆமா. மாதிரி அந்த எதுகை மோனைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கணம் இருக்கா, இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஆமா இரு, அது நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். ஆ எல்லோரும் அதை குறித்து கொண்டார்கள், நீங்களும் குறித்து கொள்ளுங்கள். எதுகை என்பது பொதுவாக இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இப்போது இங்கு பார்த்தீர்கள் என்றால் மான், மீன், தேன், அடுத்து பூன என்று வருகிறது. அது வித்தியாசமாக தெரியும். அங்கு மட்டும் ந இருக்கிறது, மற்ற இடத்தில் எல்லாம் இன் இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் வருகிறது. ஆனால் சேர்த்து எழுதப்பட்டிருந்தால் மானினம், மீனினம், இரண்டாவது எழுத்து நீயாக இருக்கும். மா நீ நீ நீயாக இருக்கும். மீ நீ மீனின் நீயாக இருக்கும். அதே போல அந்த நீக்கு இனமாக நகரம் வருகிறது. அந்த இந்த ரன்னகரத்திற்கு இனமாக தன்னகரம் வந்து அது ஒரு எதுகையாக வந்திருக்கிறது. பொதுவாக அப்படி எதுகை அமைவது கிடையாது. அபூர்வமாக சில இடங்களில் அப்படி மாறி வரலாம். ரன்னகரத்திற்கு இணையாக தன்னகரம் எதுகையாக வரலாம். அந்த அடிப்படையில் இங்கு அப்படி வந்திருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வரலாம், சில இடங்களில் வரும். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கிறது. மோனையை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு முக்கியமான இலக்கண விதி இருக்கிறது. சிலர் இப்போது கூட கவிதை எழுதுபவர்கள் அந்த வர்க்கத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களும் மோனை எழுத்துக்கள் என்று நினைத்து அந்த எழுத்துக்களை வைத்து விடுகிறார்கள். உதாரணமாக ககர வர்க்கத்தில் உள்ள அனைத்து எழுத்துக்களுமே ஒன்றுக்கொன்று மோனையானவை என்று காக்கா, கிக்கு, கூக்கு, கைகை என்று அந்த வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையுமே மோனை சொற்களாக அமைத்து விடுகிறார்கள். அது பொருந்தாது. மோனையாக இன்னின்ன எழுத்துக்கள் தான் அமையும் என்ற விதி இருக்கிறது. அதற்கு ஒரு அடிப்படை விதி இருக்கிறது. அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை தெரிந்தவர்கள் யாராவது இப்போது அதை சொல்லலாம். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கும். யாராவது தெரிந்தவர்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள். மோனையாக வரக்கூடிய எழுத்துக்கள் யாருக்கும் நினைவில்லையா? நீங்க ஆ இல்ல இ அதெல்லாம் ஒரே இதுல வரும் இல்ல ஐயா? பாவும் ஈயுமா? இல்ல ஆவும் ஏவும் நினைக்கிறேன், மன்னிக்கவும். ஆ நான் ஏ ஓ குறிப்பு வச்சிருக்கேன். சொல்லுங்க ஆக்கு சொல்லுங்க, வந்து நீங்க சொல்லுங்க. ஆக்கு வந்து ஆ அ ஐ ஔ, ஈக்கு வந்து இ ஈ ஏ ஏ, ஊக்கு வந்து உ உ உ ஒ ஓ, வாக்கு வந்து மா, சாக்கு வந்து தா. அப்புறம் மெய்யெழுத்து இனங்கள் வந்து இங்க இங்க இன்ன இம் இவ் இத் இச். நீங்க மோனை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் நீங்க பேசுறது திரும்ப கேட்கல. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. மோனையில வந்து இப்போ ஆல வந்துட்டு மோனையா வர்றது வந்து ஆ வரலாம், அ வரலாம், ஐ வரலாம், ஔ வரலாம். சரி, இப்போ அது ஈக்கு வந்து சரியா சொன்னீங்க. ஈக்கு வந்து இ இ ஏ ஏ, சரியா ஊக்கு சொல்லி. வந்து உ உ ஓ ஓ, அப்புறம் வா வாக் வந்து மா, அப்புறம் சாக் வந்து த. சரி, நல்லா நீங்க நல்லா நினைவு வச்சு குறிப்பு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறதுனால நீங்க ஆமா சரியா சொல்லிருக்கீங்க. நான் புக்ல முதல்ல நாக் வந்து எழுதி ஞா, வச்சிருக்கேன். நாக் வந்து ஞா சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நாக் வந்து ஞா. நீங்க திரும்ப சொல்லுங்க என்ன சொல்றீங்க. தண்டகரன் நந்தனார் சொல்றீங்களா? அதுக்கு ஞா நாய் வேல். ஆ வரும் வரும் வரும் வரும். சரிதான் சரிதான், நீங்க சொல்றது அது அது சிறப்பு சிறப்பு விதி. அதாவது அடிப்படை விதி என்னன்னா, அ ஐ அவ் இந்த நான்கு எழுத்துக்களும் தங்களுக்குள் முனையாக வரும் உயிர் எழுத்துக்களில். உயிர்மெய் எழுத்துக்களில் இந்த உயிர் ஏறிய உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் தங்களுக்குள் இனமாக முனையாக வரும். இப்போது அ ஆ ஐ அவ் இந்த உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் அல்லவா, அதே போல க கா கை கவ் இந்த ககர வர்க்கத்தில் இந்த நான்கு எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று மோனையாக வரும். இந்த நான்கு எழுத்துக்களும் தான் வருமே தவிர மற்ற எழுத்துக்கள் வராது. கேவல ஒரு அடி ஆரம்பித்தது என்றால் அந்த அடியில் இடையில் மோனை வர வேண்டும் என்றால் கா வரலாம் அல்லது கை வரலாம் அல்லது கவ் வரலாம். இந்த நான்கு எழுத்துக்களும் தான் ஒன்றுக்கொன்று மாறி மாறி வரலாம், மோனையாக வரலாம். சிலர் கேவை ஆரம்பித்து விட்டு அடுத்து கூ மோனையாக வைப்பார்கள். காவும் கூவும் ஒரே வர்க்கத்தில் வருவதனால் அதுவும் இதுவும் மோனைதான் என்று கருதி கொண்டு மோனையாக வைப்பார்கள். அப்படி வைக்கக்கூடாது, அது மோனை கிடையாது. நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே தெரியும் அந்த ஒத்த ஓசை வராது, அதற்குள் வராது. எனவே இந்த நான்கு எழுத்துக்களையும் தான் க கா கை கவ். அதே போல எல்லா வர்க்கத்திலையும் அந்த முறைப்படியே வரும். தகரத்தை எடுத்துக்கொண்டால் த தா தை தவ் என்று வரும். அடிப்படையில் அ ஆ ஐ அவ் அந்த உயிர் எழுத்துக்களும் அந்த உயிர் ஏறிய உயிர்மை எழுத்துக்களும் தங்களுக்குள் மூனையாக வரும் என்பது விதி. அதே போல இ ஏ கீ வரலாம், கீக்கு மூனையாக கீ நெடில் வரலாம் அல்லது கே வரலாம் அல்லது கே நெடில் வரலாம். இப்படி தான் வரலாமே தவிர மற்ற எழுத்துக்கள் வரக்கூடாது. அதே போல ஓ இந்த நான்கு எழுத்துக்களும் தங்களுக்குள் மோனையாக வரலாம். இந்த உயிர் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் கு கு கோ கோ இப்படி இந்த வர்க்கங்களில் இந்த மாதிரியான உயிர் ஏறிய எழுத்துக்கள் தங்களுக்குள் மோனையாக வரலாம். இப்படியாக வருவது தான் மோனை. எல்லா வர்க்க எழுத்துக்களையும் சேர்த்து மோனையாக அமைப்பது சரியானதல்ல. சிறப்பாக சில எழுத்துக்கள் மோனையாக வரும். உதாரணத்திற்கு வகரத்திற்கு மகர மோனையாக வரலாம். வகரத்திற்கு ஒரு இடத்தில் வகரம் ஆரம்பிக்கிறது என்றால் இடையில் அடுத்த மோனையாக என்ன வார்த்தை அமைக்கலாம் என்றால் வகரத்தில் வரக்கூடிய வ வா வை வவ் இந்த எழுத்துக்களில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை மோனையாக வைக்கலாம். இல்லை என்றால் மகரத்தில் இதே போன்ற அமைப்பில் உள்ள வார்த்தைகளை மோனையாக வைக்கலாம். மகரத்தில் ஆரம்பிக்கக்கூடியது, மா நெடிலில் ஆரம்பிக்கக்கூடியது, மையில் ஆரம்பிக்கக்கூடியது, மவ்வில் ஆரம்பிக்கக்கூடியது, இவற்றையெல்லாம் மோனையாக வைக்கலாம். அதே போல சகரத்திற்கு தகரம் மோனையாக வரும். உதாரணமாக இந்த பாடலில் பாருங்கள், தேனினம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பினம் புலம்ப தே என்று வந்திருக்கிறது. தே என்பதற்கு இணையா என்னவெல்லாம் வரலாம்? தே நெடில் வந்தால் அந்த தீ வரலாம் அல்லது தீ நெடில் வரலாம் அல்லது தே குறில் வரலாம். அங்கு ஏதாவது வந்திருக்கிறதா? அப்படி எதுவும் வரவில்லை. தேன் இனம் என்று வந்திருக்க தொடங்குகிறது. தே ஆரம்ப எழுத்து தேயாக இருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாக அந்த தகர வர்க்கத்தில் எழுத்து வரவில்லை, மாறாக சிலம்பினம் என்று தான் வந்திருக்கிறது, சி தான் வந்திருக்கிறது. தே என்பதற்கு தீ வரலாம், தீ என்பது மோனையாக வரலாம், ஆனால் இங்கு சி மோனையாக வந்திருக்கிறது. இப்படி வரலாம், தகரத்திற்கு சகர மோனையாக வரலாம் என்று விதி சொல்லப்பட்டிருக்கிறது யாப்பு நூல்களில். அந்த அடிப்படையில் இங்கு தேனினும் சிலம்பி யார்ப்ப சிலம்பினம் புலம்ப என்று மோனை வந்திருக்கிறது. தேன் என்பதற்கு சி என்பது மோனையாக வந்திருக்கிறது. தே என்பது மோனை எழுத்து, சி என்பதும் இந்த அடியில் மோனை எழுத்து. இப்படி சில இடங்களில் தகரத்திற்கு சகரம் மோனையாக வரும். அதே போல நகரத்திற்கு ஞகரம் மோனையாக வரும். இதுதான் அடிப்படை விதி. இந்த அடிப்படை விதிகளை முதலில் ஒரு பாடலை சுவைப்பவர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் கவிதை என்பதே எதுகை மோனைகளின் பின்னலால் உருவாக்கப்பட்டதுதான். எதுகை மோனைகள் பின்னி பின்னி தான் கவிதைகள் எல்லாம் நடை போடுகின்றன. பழைய கவிதைகள் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எதுகை மோனைகளின் பின்னல்களால் உருவாக்கப்பட்டவைதான். இப்போதுதான் புது கவிதைகள் அந்த எதுகை மோனைகளை கழற்றி வீசிவிட்டு அந்த மாதிரியான வார்த்தை கோர்வை முறைகளே இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது கவிதையின் அமைப்பு கட்டமைப்பு மாறிவிட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் பழைய கவிதைகள் அனைத்தையுமே பார்த்தீர்கள் என்றால் இந்த எதுகை மோனர் பின்னல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கவிதையை சுவைக்கும் போது அந்த எதுகை மோனை கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதும் அதனுடைய சுவையை உணர்வதற்கு மிக பிரதான அம்சமாகும். எனவே மோனை சொற்கள் எவை, எதுகை சொற்கள் எவையாக வரலாம் என்ற அடிப்படை விதியை மனதில் பதிய வைத்துக் கொள்வது நல்லது. அப்படி பதிய வைத்துக் கொண்டு பாடலை படிக்கும் போதுதான் அதை உள்ளவாறு உணர்ந்து அதனுடைய ஓசை நயத்தை புரிந்து சுவைக்க முடியும். எனவே இந்த விஷயத்தை, இந்த மோனை எழுத்துக்கள் எவை என்ற விஷயத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. எல்லோருமே அதை செய்து மனதில் பதிய வைத்துக் கொண்டு எல்லா பாடல்களிலும் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். இப்படித்தான் மோனைகள் அமைந்திருக்கும். மோனை இல்லாமல் ஒரு அடி என்பது பெரும்பாலும் அமையவே அமையாது. மோனையை வைத்துத்தான் ஒரு அடி அமைந்திருக்கும். எதுகை கூட சில அடிகளில் வராமல் போகலாம், ஆனால் மோனை நிச்சயமாக வந்திருக்கும். அப்படித்தான் அமைத்திருப்பார்கள். நீதி நூல்களில் சில அடிகளில் விதிவிலக்குகள் உண்டு. நீதி கருத்துக்களையே சொல்வதையே அவை மையமாக கொண்டு வந்திருப்பதனால் நீதி நூல்களில் இந்த எதுகை மோனைகளில் கொஞ்சம் நீக்கு போக்குகள் காணப்படும். ஆனால் மற்ற நூல்களில் இந்த மாதிரியான காவியங்கள், சிற்றிலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் நீங்கள் மோனைகள் எல்லாம் தவறாமல் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியும். எதுகை மோனைகள் எல்லாம் அந்த விதிமுறை மாறாமல் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இதுதான் எதுகை மோனையினுடைய முக்கியமான அம்சம். இதை நினைவில் பதித்துக் கொள்வது மிக நல்லது. மிக்க நன்றி ஐயா. நான் அது ரெண்டாவது முறை கேட்கணும், கேட்டு நான் சில குறிப்பெடுத்துக்கிறேன். இன்னொரு முறை கேட்டு இல்லை, நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அ ஐ அவ் இது நான்கும் ஓரினம். இ ஏ ஏ இந்த நான்கும் ஓரினம். ஓ இந்த நான்கும் ஓரினம். இந்த மூன்று வகைதான் பிரதான வகை. இந்த மூன்று தான் சிறப்பா விதிவிலக்கா சில மோனைகள் வரலாம். மகரத்திற்கு மகரம் மோனையாக வரும், சகரத்திற்கு தகரம் மோனையாக வரும், நகரத்திற்கு ஞகரம் மோனையாக வரும். இது ஒரு சிறப்பு விதி, அவ்வளவுதான். இவ்வளவுதான் மோனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவுதான். இது எப்படியெல்லாம் பாடல்களில் வருகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சோதித்து பார்க்க பார்க்க இது மனதில் பதிந்துவிடும். இது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்னீங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பாடலிலும் அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த பாடலை எடுத்துக்கொண்டால் மானினம் வருவ போன்றும் மயிலினம் திரிவ போன்றும். அந்த மா என்பதற்கு மகரம் குறில் மோனை வந்திருக்கிறது. மீ நெடிலுக்கு மீ குறில் அடுத்த அடியில் வந்திருக்கிறது. தே என்பதற்கு சி மோனையாக வந்திருக்கிறது. பூ என்பதற்கு போ மோனையாக வந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்த்தோம் அல்லவா, ஓ இவை தங்களுக்குள் இணையாக வரும் என்று நாம் பார்த்தோம். அதே போல இங்கு பூ வந்திருக்கிறது. அங்கு ஊ நெடில் இருக்கிறது, ஊ என்பதில் ஊ நெடில் இருக்கிறது. அந்த ஊகாரம் நெடிலுக்கு ஓகாரம் குறில் மூனையாக வந்திருக்கிறது, பூவுக்கு போ மூனையாக வந்திருக்கிறது. இப்படியாக பார்த்து கொள்ளுங்கள். அதிலேயே சில அடிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மூனைகள் கூட இருக்கும். இப்போது கடைசி அடியை பார்த்தீர்களே என்றால், பூ நனை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தா, அங்கு போ என்ற ஒரு மூனை, அடுத்து புகுந்து என்பதில் இன்னொரு மூனை, ஆக இரண்டு மூனைகள் அமைந்திருக்கின்றன. முதல் எழுத்துக்கு இணையாக இரண்டு மூனைகள் வந்திருக்கின்றன. அப்படி மூனைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த அடியினுடைய ஓசை இன்னும் சிறப்பாக அமையும். அது அதனுடைய தன்மை. மோனை சொற்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு அடியினுடைய அழகு கூடிக்கொண்டே போகும். அது நீங்கள் உணர முடியும். அந்த மோனை அதிகரிக்கும் போது அந்த அடியின் அழகு அதிகரிப்பதை நீங்கள் பாடல்களை பயில பயில, இந்த பாடல்களோடு பழக பழக உங்களுக்கு அது புரிய வந்துவிடும். அப்போதுதான் இந்த எதுகை மோனை என்பது எவ்வளவு பெரிய ஒரு ரசவாதத்தை, ஒரு ஜால வித்தையை நிகழ்த்துகிறது என்பதை உணர முடியும். அது அப்படி நிகழ்த்துவதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருப்பதனால்தான் பாட்டுக்கான கட்டமைப்பை இப்படியாக உருவாக்கி இருக்கிறார்கள். எத்தனையோ வகை வகையான பாடல் வகைகளை யாத்து வைத்திருக்கிறார்கள். எல்லா பாடல்களிலுமே, எல்லா வகையான யாப்பு வகைகளிலுமே பிரதானமாக இடம்பெறக்கூடியது இந்த எதுகை மோனை அமைப்பு தான். எதுகை மோனையை ஏன் இவ்வாறு கட்டாயமாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், எதுகை மோனை என்பது ஏதோ ஒரு மயக்கத்தை, ஏதோ ஒரு ஈர்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. நாம் அதை படிக்கும் போதே அதில் சொக்கி போகிறோம். அந்த எதுகை மோனைகளில் அதை நம் முன்னோர்கள் உணர்ந்து விட்டார்கள். இந்த வார்த்தைகளை இப்படியாக கோர்க்கும் போது அதில் ஒரு அழகு உண்டாகி விடுகிறது, அதில் நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது என்பதை நம் முன்னோர்கள் எப்படியோ உணர்ந்து இப்படியாக பாடலை உருவாக்க வேண்டும் என்று கட்டமைத்து இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு மிகவும் ஆச்சரியகரமாக இருக்கிறது. இதை எவ்வாறு அவர்கள் கண்டறிந்தார்கள், அதன் பிறகு எவ்வாறு இப்படியெல்லாம் பாடல்களை வடிவமைத்தார்கள், இப்படியெல்லாம் இலக்கண விதிகளை அமைத்தார்கள் என்பது எண்ணி பார்க்க பார்க்க வியப்புக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஐயா, அந்த திருமுறை எல்லாம் பண் அப்படின்னு வருது இல்லையா, அதுவும் வந்து இதோட அடிப்படையில தான் அதுவும் வருது. அந்த அதாவது அது இசைப்பாடல்கள், அந்த இசைப்பாடல்களிலும் எதுகை மோனை இருக்கும். பண் என்பது இசையை குறிக்கிறது. அங்கு அந்த பாடல்கள் எல்லாம் என்ன பண் என்று மேலே குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த பண்ணில் பாட வேண்டும் என்பது முறை. அந்த பண்ணிலேயே பாடினால் அந்த பாடல் மிகவும் இனிமையாக இருக்கும். அப்படி இசை தெரிந்தால்தான் அதை பாட முடியும், இல்லாவிட்டால் பாட முடியாது என்பதெல்லாம் இல்லை. நமக்கு இசை தெரிந்தால்தான் அதை சுவைக்க முடியும் என்ற கட்டாயம் இல்லை. சாதாரணமாக அதை நீங்கள் வாசித்தாலே அதனுடைய எதுகை மோனை கட்டமைப்பு அதனுடைய சுவையை உணர வைக்கும். அதற்கு பண் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பண் தெரிந்தால் அதை இசையோடு பாடலாம். அந்த தேவாரங்களிலும் நீங்கள் இந்த எதுகை மோனை கட்டமைப்பை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக, அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, இப்படி தேவாரம் வரக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒவ்வொரு அடியிலுமே நீங்கள் அந்த எதுகை மோனை அமைப்பை பார்க்க முடியும். அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குளவரியை கலந்து நின்ற பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிரவா நாளையே, எல்லாமே அந்த எதுகை மோனை கட்டமைப்புக்குள்ளேயே அந்த பாடலினுடைய போக்கு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படியாகத்தான் இசைப்பாடல்களும் எதுகை மோனை கட்டமைப்புகள் தான் வரும். நீங்கள் திரைப்பட பாடல்களை எடுத்துக்கொண்டால் கூட திரைப்பட பாடல்களில் இந்தந்த இடத்தில் எதுகை மோனை வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அவர்கள் திரைப்பட பாடல்களில் அந்த கட்டாயத்தை நாம் பார்க்க முடியாது. எதுகை மோனைகள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் எதுகை மோனைகளோடு அமைக்கப்பட்ட திரைப்பாடல்கள் மிகவும் சுவையாக இருக்கும். பெரும்பாலும் திரைப்பட பாடல்களில் எதுகை மோனை அமைப்பை விட கடைசியில் வரக்கூடிய இயைபு தொடை என்று அதை சொல்வார்கள். இயைபு தொடை அமைப்பு பிரதானமாக இருக்கும். அதாவது ஒரு அடியின் கடைசியில் அமைவது. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, சொல்லடி இன்னால் நல்ல தேதி. அங்கு சேதி என்று வந்தால் அடுத்த அடியில் தேதி என்று வரும். அந்த கடைசி ஒவ்வொரு அடியின் கடைசியில் அந்த இயைபு வார்த்தைகள் வரும். அதற்கு இயைபு தொடை என்று பெயர். இங்கு முன்பு அந்த எதுகை மோனைகள் வர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்காது. ஆனால் அங்கும் அந்த எதுகை மோனைகள் அமைப்புகள் இருந்தால் அந்த பாடல் இன்னும் கூடுதலான ஒரு வசீகரம் பெற்று திகழும். ஆனால் பெரும்பாலும் திரைப்பட பாடல்களில் கடைசியில் அந்த வார்த்தைகள் ஒன்றி வருவதுதான் பிரதானமாக இருக்கும். எல்லா பாடல்களையும் பார்த்தால் அந்த கடைசி வார்த்தைகள் தான் ஒன்றி வரும் எல்லா இடங்களிலும். அப்படிதான் நீங்கள் பார்ப்பீர்கள். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? அருமையான விளக்கம் ஐயா, மிக்க நன்றி. எங்களுக்கு இதைய திருப்பி திருப்பி கேட்கும் போது இன்னும் நிறைய புரிய வருது. நன்றி. இப்போது நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்றால், கதைப்பகுதி எந்த பகுதியில் இருக்கிறோம் என்றால், தசரதனை போய் சனக மகாராஜன் எதிர்கொண்டு வரவேற்கிறான். அவர்கள் திரும்பி அரண்மனைக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது பெண்கள் எல்லோரும் ராமனை வந்து தரிசிக்கிறார்கள். அதற்குள் ராமனை பற்றிய செய்தி அங்கு நகரமெங்கும் பரவி இருக்கும். இப்படியாக நமது ராஜகுமாரியினுடைய திருமணத்திற்கு ஒரு வரன் வந்துவிட்டான். அவன் வில்லை முறித்த பெரும் வீரனாகவும் இருக்கிறான். யாராலும் முறிக்க முடியாத அந்த வில்லை அவன் முறித்து விட்டான். அப்படி ஒரு அதிசயத்தை அவன் நடத்தி விட்டான் என்று அவனை பற்றிய பிரஸ்தாபங்கள் நகரமெங்கும் பரவி இருக்கும். அதனால் அவனை பார்ப்பதற்கு ஆவலோடு எல்லோரும் வந்திருப்பார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்திருப்பார்கள். இங்கு குறிப்பாக பெண்களினுடைய நிலைமையை கம்பர் வர்ணித்து சொல்கிறார். இதே ராமன் தான் இதே வீதியில் விஸ்வாமித்திரருடன் சென்றான். சில நாட்களுக்கு முன்பு சென்றான். அப்போது இவ்வளவு கூட்டம் வந்து அவனை பார்க்கவில்லை. அப்போது தற்செயலாக வீட்டு ஜன்னல்களை திறந்து பார்த்தவர்கள் தெருவில் யாரோ அந்நியர்கள் 3 பேர் நடந்து போகிறார்கள் என்று பார்த்திருப்பார்கள். அப்படித்தான் சாதாரணமாக பார்த்திருப்பார்கள். அப்போதே சொன்னார், சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார் என்று கம்பர் சொன்னதை நாம் படித்தோம். அவர்கள் சாதாரணமாக அந்த வீதியில் நடந்து சென்றபோது சாளரங்கள் வழியாக பெண்கள் பார்த்தார்கள் அவர்களை என்ற செய்தியை சொன்னார். அதற்கு அற்புதமான ஒரு ஓமானம் சொன்னார். சாளரங்கள் தோறும் சந்திர உதயம் ஆயிற்று என்று சொல்லியிருந்தார். அப்போது சாதாரணமாக பார்த்தார்கள். ஆனால் இப்போது ராமனுக்கு கூடுதலாக ஒரு பிரபல்யம் வந்து சேர்ந்து விட்டது. அவன் வில்லை முறித்தான் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிந்து வில்லை முறித்தவன்தான் இவன் என்ற புகழுக்குரியவனாக அவன் அங்கு மாறிவிட்டான். எப்போதும் அழகு உடையவர்களோடு புகழும் சேரும் போது அவர்கள் மிக அதிகமான பேர்களால் கவனிக்கப்படுவார்கள். இது உலகத்தின் இயற்கை. அழகான பேர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடித்து புகழ் பெறும்போது அந்த அழகுக்கான ஈர்ப்பு அதிகமாக ஆகிவிடுகிறது. அவர்கள் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர்கள் மீது உள்ள ஈர்ப்பு பெரிதாக மாறிவிடுகிறது. எல்லா மக்களும் அது ஒரு சிறப்புக்குரிய அழகாக அவர்களுடைய அழகை பார்க்க தொடங்குகிறார்கள், கவனிக்க தொடங்குகிறார்கள். இப்படி நாம் நடைமுறையில் இன்றும் பார்க்கிறோம். அழகோடு வேறு ஒரு புகழுக்குரிய அம்சமும் வந்து சேரும் போது அந்த அழகு மிக அதிகமாக கவனிக்கப்படும். அப்படித்தான் இங்கு ராமனுக்கும் ஆகியிருக்கிறது. ராமன் இயல்பிலேயே அழகு வாய்ந்த, புருஷ லட்சணம் வாய்ந்த ஒரு பேர் அழகன். இப்போது அவனுக்கு அவன் வில்லை முறித்தான் என்ற அந்த புகழும் வந்து இணைந்து விடுவதனால் அவன்பால் மிக அதிகமான பேர் ஈர்ப்புற்று அவனை பார்க்க வருகிறார்கள். இது அங்கு நிகழக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. இங்கு ராமனையும் இவர்கள் சாதாரணமாக கொண்டு செல்லவில்லை. அந்த மிதிலையை சார்ந்த சனகன் ராமனை மறைமுகமாக ஒரு தேருக்குள் வைத்து விரைந்து அழைத்து சென்று இருக்கலாம். இந்த கூட்டத்தை அவன் தவிர்த்து விட்டு இந்த கூட்டத்திற்குள் இந்த சிக்கலுக்குள் இவ்வாறு மக்கள் நெருக்கத்திற்குள் இவன் வர வேண்டிய தேவையில்லை, இவன் சௌகரியமாக அரண்மனைக்கு போகட்டும் என்று வேறு ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஒரு ஊர்வலமாகவே ராமனை சனகன் அழைத்து செல்கிறான். அதற்கு காரணம் என்னவென்றால், இது கிட்டத்தட்ட ஒரு மாப்பிள்ளை அழைப்பு போல. இப்போது கூட சில சமூகங்களில் மாப்பிள்ளை அழைப்பு என்ற ஒரு சடங்கு நடப்பில் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜானவாசம் என்று அதை சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், மாப்பிள்ளை ஊர்வலம் என்று தமிழில் சொல்வார்கள். மாப்பிள்ளையை ஊர்வலமாக அழைத்து வருவது, அந்த ஒரு முறை சில சமூகங்களில் வழக்கத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே முறையைத்தான் சனகன் அங்கு கையாண்டு இருக்கிறான். தன் மகளுக்கு வாய்த்த அந்த மாப்பிள்ளையை ஊரார் அத்தனை பேரும் அறிய வேண்டும் என்பதற்காக, அவனுடைய அந்த சிறப்பை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் ராமனை தேரில் வீதி வளமாக கூட்டி செல்கிறான். அப்படி கூட்டி செல்வதனால் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதில் பெண்களினுடைய நிலை என்ன ஆனது என்பதை கம்பர் பல பாடல்களில் மிக சிறப்பாக சொல்கிறார். இதற்கு உலாவியர் படலம் என்ற ஒரு தலைப்பிட்டு கம்பர் இந்த படலத்தில் அந்த பெண்கள் அடைந்த நிலையை சொல்லுகிறார். பெண்கள் இப்படி பட்ட நிலையை ஆண்களில் சிறந்தவர்கள் உலா வரும்போது அடைந்தனர் என்று பாடுவது ஒரு கவி மரபு. ஒரு தெய்வம் உலா வரலாம் தெருவில், அல்லது ஒரு அரசன் உலா வரலாம், அல்லது ஒரு சிறந்த வீரன் நாயகன் உலா வரலாம். அப்படி உலா வரும்போது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு பருவத்தை சார்ந்த பெண்களும் அவர்களை பார்த்து மயங்கி நின்றதாக பாடுவது ஒரு கவி மரபு. உலா நூல் என்ற ஒரு பிரிவே சிற்றிலக்கியத்தில் இருக்கிறது. நிறைய உலா நூல்கள் தமிழில் வந்திருக்கின்றன. மூவர் உலா, ஸ்ரீரங்கன் உலா, திருக்கைலாய ஞான உலா என்றெல்லாம் பல்வேறு உலா நூல்கள் இருக்கின்றன தமிழில். அந்த உலா நூல்களினுடைய கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏதாவது ஒரு நாயகன் வீதியில் உலாவாக வருவான். அப்படி உலா வரும்போது இந்த ஏழு பருவ பெண்களும் பார்த்து மயங்குவார்கள். இப்படியாக பாடப்பட்டிருக்கும் அந்த பாடல். இப்படி பாடக்கூடிய அந்த பாடலின் ஊடாக அந்த நாயகனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே புலவர் போவார். இதுதான் அந்த நூலினுடைய கட்டமைப்பு. இந்த உலாவினுடைய அந்த அமைப்பு முறையை உள்வாங்கிக் கொண்டு கம்பர் தம்முடைய காவியத்தின் இடையில் அந்த தன்மையை கொண்டு வந்து விடுகிறார். ராமன் தெருவில் உலா போவது போலவும், ஏழு பருவ பெண்களும் பார்த்து மயங்கி நிற்பது போலவும், உலா நூல்களில் காணப்படக்கூடிய அந்த தன்மையை காவியத்திற்கு ஊடாக கம்பர் கொண்டு வந்து தம் காவியத்தை நடத்தி செல்கிறார். இந்த செய்தி வால்மீகத்தில் இல்லை. வால்மீகத்தில் இப்படி ராமன் ஊர்வலமாக வந்ததாகவும், பெண்கள் எல்லாம் பார்த்து மயங்கி நின்றதாகவும் பாடிய பகுதி இல்லை. இது கம்பராக கற்பித்து கொண்டு பாடுவது. காவியத்தின் சுவையை கூட்டுவதற்காக கம்பர் கற்பித்து கொண்டு இடையில் சேர்த்த பகுதி இது. இப்படியாக கம்பர் புதிதாக பாடிய ஒன்றுதான் இந்த உலாவியர் படலம் என்று சொல்லக்கூடியது. அதில் தான் நாம் பெண்கள் எல்லாம் எவ்வாறாக வந்து சேர்ந்தார்கள் என்ற பாடலை பார்த்தோம். மானினம் வருவ போன்றும், மயிலினம் திரிவ போன்றும், மீனினம் மிளிரவானில் மின்னினம் விடைவ போன்றும், தேனினம் சிலம்பியார்ப்ப சிலம்பினம் புலம்பை எங்கும், பூனனை கூந்தல் மாதர் பொம்மென புகுந்து மொய்த்தார். பெண்கள் எல்லோரும் வந்து மொய்த்து விட்டார்கள். அப்படி அவர்கள் விரைந்து வரும்போது என்னவெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் கம்பர் மிக சிறப்பாக பாடியிருப்பார். அவர்கள் விரைந்து வரும்போது அவர்களுடைய கூந்தல் அவிழ்ந்து விழுகிறது, அதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவர்களுடைய உடை நழுவுகிறது, அதை அவர்கள் கவனிக்கவில்லை. அவனை பார்க்க வேண்டும், தங்கள் ராஜகுமாரிக்கு அமைந்த அந்த வரன் யார், மாப்பிள்ளை யார் என்று பார்க்க வேண்டும் என்ற அந்த பரபரப்பு உணர்வோடு அவர்கள் விரைந்து வருகிறார்கள். இப்படியாக விரைந்து வந்து அந்த தெருவின் இரு மருங்கிலும் நின்று கொண்டு ராமனை பார்க்கிறார்கள். ராமன் அவர்களுடைய பார்வைகளுக்கு இடையே தேரில் செல்லுகிறார். அப்படி செல்லும்பதை கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுடைய கண்களாகிய பூக்கள் எல்லாம் அவன் மீது பூமாரி பொழிவது போல போய் பொழிய அந்த பூமாரிகளுக்கிடையே அவன் நடந்து சென்றான் என்று கம்பர் பாடுகிறார். விரிந்து விழு கூந்தல் பாரார் மேகலை அற்ற நோக்கார் சரிந்த பூன் துகில்கள் தாங்கார் இடைதரு மாற தாழார் நெருங்கினேர் நெருங்கி பூக்கு நீங்குமின் நீங்குமின் என்று அருங்களம் அணைய மாதர் தேனுகர் அழியின் மொய்த்தார். ஒவ்வொரு பெண்களின் 100 பெண்களை தள்ளிப்போ தள்ளிப்போ நான் பார்க்க வேண்டும், தள்ளிப்போ ஒதுங்கி போங்கள் ஒதுங்கி போங்கள், வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கு வந்து சேருகிறார்கள். எல்லோரும் தேனை மொய்க்கின்ற வண்டுகள் போல வந்து அங்கு மொய்க்கிறார்கள் என்று கம்பர் சொல்கிறார். கண்ணினால் காதல் என்னும் பொருளையே காண்கின்றோ, ராமனை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், காதல் என்ற ஒரு உணர்வு, காதல் என்று சொல்கிறார்களே அந்த சொல் ஒரு வடிவம் பெற்று வந்தது போல் இதோ இவன் வந்திருக்கிறான் என்று ராமனை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணினால் காதல் என்னும் பொருளையே காண்கின்றோம், இப்பெண்ணின் நீர் மையினால் எய்தும் பயனின்று பெரிதும் என்பார். பெண்ணாக பிறந்ததனுடைய பயனை நாங்கள் இன்றுதான் பெறுகிறோம் என்று அவனை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்களாம். மண்ணி நீர் உலர்ந்து வானம் மழையற வறந்த காலத்து உண்ணும் நீர் கண்டு வீழும் விளைக்குளம் பலவும் ஒத்தார். எங்கும் வறட்சி வந்து ஒரு காலகட்டத்தில் நீரை தேடி தேடி எங்கும் நீர் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நீரை பார்த்தவுடன் அந்த நீரை பார்த்த மான் இனங்கள் எப்படி அந்த நீரை நோக்கி ஓடுமோ அப்படி பெண்கள் எல்லோரும் ராமனை நோக்கி ஓடி வந்தார்கள் என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். பள்ளத்து பாயும் நன்னீர் அணையவர் பானல் பூத்த வெள்ளத்தும் பெரிய கண்ணார் மென்சிலம் பலம்ப மென்பூ தள்ளத்தம் இடைகள் நோவ தமை வழித்தவன்பார் செல்லும் உள்ளத்தை பிடித்தும் நாம் ஓடுகின்றாரும் ஒத்தார். பள்ளத்தை நோக்கி ஓட பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை போல அவர்கள் எல்லோரும் வந்தார்கள் என்று ஒரு உவமை சொல்லுகிறார். இவர்கள் அங்கு வந்து சேரும் முன்பாக இவர்களை முந்திக் கொண்டு இவர்களுடைய உள்ளம் அங்கு முன்னாக வந்துவிட்டது. இவர்கள் ஓடி வந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், இவர்களை விட்டுவிட்டு இவர்களுக்கு முன்னாக ஓடுகின்ற தங்களுடைய உள்ளத்தை பிடிப்பதற்காக உள்ளத்தின் பின்னாக இவர்கள் ஓடி வந்தது போல் இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். இவர்களுக்கு முந்தி இவர்களுடைய உள்ளம் அந்த வீதிக்கு வந்துவிட்டது. இவர்கள் விரைந்து வருவதை காட்டிலும் இவர்களுடைய உள்ளம் விரைந்து முன்னால் போகிறது. தங்களை விட்டுவிட்டு தங்கள் உள்ளம் தங்களுக்கு முன்னாக செல்வதை கண்ட இந்த பெண்கள் அந்த உள்ளத்தை பிடிப்பதற்காக அந்த உள்ளத்தின் பின்னாக ஓடி வந்தது போல் அவர்கள் வந்த காட்சி இருந்தது என்று கம்பர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். இப்படியாக அவர்கள் வருகிறார்கள். வந்து நின்று ராமனை பார்த்து ஒரு மயக்க நிலைக்கு ஆட்படுகிறார்கள். இவர்கள் கண்கள் எல்லாம் ராமன் மீது மொய்க்கின்றன. அப்படி மொய்த்து அவர்களுக்கு ஊடாக ராமன் வருவதை சொல்லக்கூடிய கம்பர் ஒரு இடத்தில் சொல்லுவார், இந்த பெண்களினுடைய அஞ்சனம் தீட்டப்பட்ட கரிய விழிகள் ராமன் மீது மொய்ப்பதால் ராமனுக்கு கருநிறம் உண்டாகிவிட்டதோ என்று கருதும்படியாக ராமனுடைய தோற்றம் இருந்தது என்று சொல்கிறார். இவர்கள் கண்கள் ராமன் மீது மொய்த்ததால் ராமனுக்கு கருநிறம் வந்ததா, அல்லது ராமனுடைய கருநிறத்தை பார்த்து பார்த்து இவர்களுடைய கண்கள் எல்லாம் கருமை பெற்று விட்டனவா என்று தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் அந்த சூழ்நிலை இருந்தது என்று கம்பர் ஒரு பாடலில் சொல்கிறார். அப்படியாக ஒரு பாடலை சொல்கிறார். இப்படியாக பல்வேறு பாடல்களில் அவர்களுடைய பெண்களினுடைய நிலையை வர்ணித்து கொண்டே கம்பர் செல்கிறார். அப்படி பெண்களினுடைய நிலையை வர்ணிக்கின்ற பாடல்களில் ஒன்றாக அமைந்திருப்பதுதான் இந்த 92வது பாடல். அவருடைய நிலை என்ன, ராமனை கண்ட அந்த பெண்களினுடைய நிலை என்ன என்பதை சொல்லுகிறார். அவர்கள் ராமனை பார்க்கிறார்கள், ராமனுடைய தோற்றத்தை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலோடு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ராமனை முழுமையாக பார்த்தார்களா என்றால் பார்க்கவில்லை, அவர்களால் பார்க்க முடியவில்லை. காரணம், ராமனுடைய அழகு அப்படிப்பட்ட அழகாக இருந்தது. கண்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது, கண்கள் காட்சியை விட்டு காட்சி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சமயம் இந்த பொருளை பார்க்கும், இன்னொரு சமயம் அந்த பொருளை பார்க்கும், அடுத்த வினாடியே இன்னொரு பொருளுக்கு தாவிவிடும். கண்களினுடைய இயல்பு அதுதான். ஒரு கணத்தில் ஒரு பொருளை பார்க்கக்கூடிய பார்வை அடுத்த கணத்திலேயே இன்னொரு பொருளில் பதிந்துவிடும். இப்படித்தான் பார்வை மாறிக்கொண்டே இருக்கும். இது கண்களினுடைய இயல்பு. ஆனால் அதே கண்களுக்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது. இப்படி மாறக்கூடிய அதே கண்கள் தான் தனக்கு பிடித்தமான ஒன்றை பார்த்து விட்டதென்றால் அதிலிருந்து வேறு இடத்திற்கு போகாமல் அதிலேயே நிலை கொண்டு விடும், அதையே வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்து விடும். இது ஒரு இயல்பு, கண்ணுக்கு இன்னொரு இயல்பு. மாறிக்கொண்டே இருப்பதும் கண்ணினுடைய இயல்புதான். ஆனால் பிடித்தமான ஒன்றை பார்த்து விட்டால் அதிலேயே நின்று விடுவதும் கண்ணினுடைய இயல்புதான். இங்கு இந்த பெண்களினுடைய கண்கள் எல்லாம் ராமனுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் அப்படியே நிலை கொண்டு விட்டன. முதலில் அப்படி வேகமாக வருகிறார்கள், வந்தவுடன் ராமனை நோக்குகிறார்கள். முதலில் அவர்களுடைய பார்வை ராமனுடைய தோற்றத்தில் எந்த அங்கத்தில் பதிந்ததோ அந்த அங்கத்திலேயே மையம் கொண்டு நின்று விடுகிறது. அவர்களால் கண்களை அப்படி இப்படி திருப்ப முடியவில்லை, அந்த அழகிலேயே லயித்து விடுகிறார்கள். அந்த அழகிலேயே ஆகர்ஷிக்கப்பட்டு இவர்களுடைய கண்கள் அதிலேயே நிலை குத்தி நின்று விடுகின்றன. அப்பால் இவர்களுடைய கண்களை இவர்களால் திருப்ப முடியவில்லை. அந்த ஒரு அங்கத்தின் அழகையே இவர்கள் முழுமையாக பார்க்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறார்கள் என்று கம்பர் இந்த பாடலில் காட்டுகிறார். இப்படி சொல்வதோடு நிறுத்தி இருந்தால் கம்பர் ஒரு சாதாரண கவிஞராக இருந்திருப்பார். அப்படியே கண் வைத்த கண் வாங்காமல் ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்தார்கள் என்ற செய்தியோடு கம்பர் இந்த பாடலை நிறுத்தி இருந்தார், அவர் மற்ற கவிஞர் போல ஒரு சாதாரண கவிஞர் என்று நாம் கம்பரை கடந்து சென்றிருப்போம். ஆனால் இங்கு ஒரு ஓமானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். பெண்களினுடைய இந்த தன்மைக்கு ஒரு ஓமானத்தை காட்டி சொல்லி அவர்களுடைய தன்மையை விளக்குகிறார். அந்த ஓமானம்தான் கம்பரை மகாகவியினுடைய வரிசையில், கவி சக்கரவர்த்தியினுடைய அந்தஸ்தில் உயர்த்தி விடுகிறது. அந்த ஓமை மிகவும் சிறப்புக்குரிய ஓமை. ஏறத்தாழ கம்பராமாயணத்து குறித்து பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லோரும் இந்த பாடலை தொட்டு காட்டாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்ற பாடல் இது. தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலம் என்ன, தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார், தோள் கண்டார் தோளே கண்டார். ராமன் அப்படி தேரில் வரும்போது அவனை பார்ப்பதற்காக வந்த பெண்களில் சில பெண்கள் அவனுடைய தோள்களை முதல் முதலில் பார்க்கிறார்கள். அவனுடைய பார்வை முதல் முதலில் அவனுடைய தோளில் போய் பதிகிறது. அப்படி முதலில் தோளில் பதிந்த அந்த பெண்கள் அந்த தோளையே பார்ப்பவர்களாக அப்படியே நின்று விடுகிறார்கள். தோளை மட்டும்தான் காண்கிறார்கள், அவனுடைய தோள்களை மட்டும்தான் காண்கிறார்களே தவிர வேறு அங்கங்களை காணவே இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கண்களை அவர்களால் அப்பால் திருப்பவே முடியவில்லை. அந்த தோல் அழகிலேயே அவருடைய கண்கள் லயித்து விடுகின்றன, மையம் கொண்டு விடுகின்றன. அவர்களால் கண்களை திருப்ப முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் உள்ளாகி விடுகிறார்கள். அதனால் கம்பர் இங்கு தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்கிறார். தோள்களை கண்டவர்கள் தோள்களைத்தான் கண்டார்களே தவிர வேறு ஒன்றையும் காணவில்லை என்று சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், தொடுகழல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். தாள் என்றால் பாதம், திருவடி. சில பெண்களுக்கு அவனுடைய பாதம் முதலில் கண்ணில் படுகிறது. அவர்கள் அவனுடைய பாதத்தை மட்டும்தான் பார்த்தார்கள், நிமிர்ந்து அவனுடைய முகத்தை, அவனுடைய தோள்களை, அவனுடைய மார்பை, அவனுடைய கைகளை அவர்கள் காணவே இல்லை. பாதத்தை பார்த்தவர்கள் பாதத்தோடு நின்று விட்டார்கள். பார்வை பாதத்திலேயே தான் பதிந்திருந்தது, அப்பால் நகர்த்த முடியவில்லை. அதனால் பாதத்தை கண்டவர்கள் பாதத்தைத்தான் பார்த்தார்களே தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்று கம்பர் சொல்கிறார். தாள் கண்டார் தாளையே கண்டார். அந்த தாள்கள் எப்படிப்பட்ட தாள்கள்? கமலமன்ன தாள்கள், தாமரை போன்ற பாதங்கள் என்று சொல்கிறார். அன்ன என்பது ஓம உருவாக வந்திருக்கிறது. கமலம் அன்ன, தாமரை போன்ற தாள், தாமரை போன்ற பாதம். அந்த பாதம் எப்படிப்பட்டது என்பதற்கு இன்னும் ஒரு அடைமொழி சேர்த்திருக்கிறார், தொடுகழல் என்னும் அடைமொழி. கழல் என்பது ஆண்கள் காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், அது வீரத்தின் அடையாளமாக அணியப்படக்கூடிய ஒரு ஆபரணம். அது ராமன் அணிந்திருந்தான். எனவே ராமனுடைய பாதத்தை பற்றி சொல்லும்போது தொடுகழல் கமலமன்ன தாள் என்று கம்பர் குறிக்கிறார். கழல் என்பது ஆபரணம், அந்த கழல் என்பதற்கு அடையாக தொடு என்பது வருகிறது. தொடுதல் என்றால் கட்டுதல் என்று அர்த்தம். இப்போது தொடுதல் என்பதை நாம் ஒருவரை ஒருவர் தொடுதல், அதாவது ஸ்பரிசித்தல் என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். தொடுதல் என்பதற்கு கட்டுதல் என்ற பொருளும் கூட உண்டு. கிராமத்தில் கூட இப்போது பூ கட்டுவதை பூ தொடுத்தல் என்று சொல்வார்கள். கட்டுதல் என்ற பொருளில் தொடுத்தல் என்ற வார்த்தை இப்போது கூட கிராமத்தில் வழக்கத்தில் இருக்கிறது. தொடு கழல் கமலம் அன்ன, கட்டிய கழலை உடைய, அதாவது கட்டிய கழல் என்னும் ஆபரணத்தை பூண்ட அந்த தாமரை போன்ற பாதத்தை பார்த்தவர்கள் அந்த தாமரை போன்ற பாதத்தைத்தான் பார்த்தார்கள், வேறு எந்த அங்கத்தையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். இங்கு தோளே தாளே என்று வரக்கூடிய அந்த வார்த்தைகளில் உள்ள ஏகாரம் தேற்றம் என்று சொல்ல வேண்டும். தேற்றம், அதைத்தான் பார்த்தார்கள் என்று அதை உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியது. அப்படி தேற்றமாக அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தேற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் பிரிநிலையாக எடுத்துக்கொள்ளலாம். பிரிநிலை, ஏகாரம் பல பொருள்களில் வரும், பிரிநிலை பொருளில் வரும், தேற்ற பொருளில் வரும், அசையாக வரும், எந்த அர்த்தமும் இல்லாத அசையாக வரும், இல்லாவிட்டால் வினாவாக கூட சில இடங்களில் வரும். இப்படி ஏகாரத்திற்கு பல பொருள்கள் உண்டு. இங்கு ஏகாரத்தை தேற்றமாக எடுத்துக்கொள்ளலாம், பிரிநிலையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். தோள் கண்டார் தோளையே கண்டார் என்றால் தோளைத்தான் கண்டார்கள், மற்றவற்றை காணவில்லை என்று, மற்றவற்றை காணவில்லை என்று பிரித்து இதை மட்டும்தான் கண்டார்கள் என்று சொல்லுவதனால் அந்த ஏகாரத்தை பிரிநிலை ஏகாரம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து மேலும் சொல்கிறார், தடக்கை கண்டாரும் அகுதே. தடக்கை கண்டாரும் தடக்கையே கண்டார்கள் என்று சொல்ல வேண்டியவர் அதை வெறும் சுட்டு சொல்லால் சொல்லி நிறுத்தி விடுகிறார், அகுதே என்று முடித்து விடுகிறார், அவ்வாறே என்று சொல்கிறார். அவ்வாறே என்றால் அந்த அவ்வாறு என்பது முந்தியை சொன்ன அடிகளில் உள்ள அந்த நிலையை குறிக்கிறது. தடக்கை கண்டவர்களும் தடக்கையைத்தான் கண்டார்கள். தடக்கை என்றால் பெரிய கை என்று அர்த்தம். தடை என்பது பெரிய என்ற பொருள் தரக்கூடிய உரிச்சொல். தடக்கை என்றால் பெரிய கை என்று அர்த்தம். பெரிய கை என்றால் ரொம்பவும் பருமனான கை என்று பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குண்ட அப்படியானால் குண்டானவர்களுக்கெல்லாம் பெரிய கைகள் தான் இருக்கும். அந்த பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த பருமனை குறிப்பதாக அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பருமன் என்பது அந்த தேவையான அளவுக்கு அந்த கை கட்டமைப்போடு இருந்தது என்பதை குறிப்பதாக ஓரளவு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பெரிய என்பதை தடை என்ற சொல் அந்த அளவிற்கு ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு அந்த தடை என்பது முக்கியமாக எதை குறிக்கிறது என்றால் கையினுடைய நீளத்தை குறிக்கிறது. சாமுத்திரியா லட்சணம் படி கைகள் நீண்டு இருந்தால் அது மிகச்சிறந்த லட்சணம். அது நிமிர்ந்து நிற்கும் போது கைகள் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு வர வேண்டும். முழங்காலை தொடும் அளவிற்கு வர வேண்டும். தாழ் தொடு தடக்கை என்றெல்லாம் இலக்கியங்களில் வரும். அதாவது ஒரு ஆடவனை பற்றி சொல்லும்போது தாழ் தொடு தடக்கை என்று இலக்கியங்களில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நல்ல லட்சணமுள்ள ஆடவரை பற்றி வர்ணிக்கும் போது தாழ் தொடு தடக்கை என்று வர்ணிப்பார்கள். முழங்காலை தொடக்கூடிய அளவிற்கு நீண்டிருக்கக்கூடிய கை, அப்படிப்பட்ட கையை ராமன் உடையவனாக இருந்தான் என்பதை குறிப்பதற்காகத்தான் தடக்கை என்ற சொல்லை கம்பர் பயன்படுத்துகிறார். நீண்ட கைகள், முழங்கால் அளவுக்கு நீண்ட கைகள். அந்த கைகளை கண்டவர்களும் அகுதே, அவ்வாறே அந்த கைகளை மட்டும்தான் பார்த்தார்கள். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். இங்கு வாழ்கொண்ட கண்ணார் என்பது பெண்களை குறிக்கிறது. பெண்களினுடைய கண்கள் பெரும்பாலும் வாள், வேல் போன்ற ஆயுதங்களுக்கு ஒப்பாக சொல்லப்படும். ஆண்களுடைய கண்களை அவ்வாறு சொல்லக்கூடிய மரபு பெரும்பாலும் இல்லை. அரிதினும் அரிதாக சில இடங்களில் ஆண்களினுடைய கண்கள் சில ஆயுதங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கலாமே தவிர பெரும்பாலும் அந்த மரபு இல்லை. ஆண்களினுடைய கண்களை வாள் என்றும் வேல் என்றும் சொல்லக்கூடிய ஒரு மரபு இல்லை. ஆனால் பெண்களினுடைய கண்களை வாள் என்றும் வேல் என்றும் அந்த ஆயுதங்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கவி மரபு இருக்கிறது. எனவே இங்கு வாழ்கொண்ட கண்ணார் என்று சொல்லும் போதே அது பெண்களை குறிக்கக்கூடிய சொற்றொடர் தான் என்பது நமக்கு தெரிந்து விடுகிறது. வாழ்கொண்ட கண்ணார் என்றால் வாளின் வடிவத்தை தனக்குள் கொண்ட கண்ணை கண்கள் என்ற பொருள். கண்ணார் என்றால் கண்களை உடையவர்கள் என்ற அர்த்தம். வாழ்கொண்ட கண், வாழ் போன்ற கண்களை உடையவர்கள் என்பதுதான் வாழ்கொண்ட கண்ணார் என்பதனுடைய பொருள். அந்த கொண்ட என்பதை ஓம உருபாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஓம உருபாக எடுத்துக்கொள்ளாமல் கொண்ட என்பதை கொண்டிருக்கின்ற வாளின் தன்மையை கொண்டிருக்கின்ற கண்களை உடையவர்கள் அப்படி கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம். வாளின் தன்மை என்பது அதனுடைய வடிவத்தை குறித்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வாளின் வடிவத்தன்மை, அந்த வடிவ போன்ற அவர்களுடைய கண்கள் இருந்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் வாள் எப்படி பாய்ந்து தாக்குமோ அதை போல ஆடவர்களுடைய நெஞ்சை பாய்ந்து தாக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லியிருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாள் என்ற ஓமை பெண்களின் கண்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு நிலைகளில் பொருந்தி வரும். வடிவத்திற்கும் பொருந்தும், அந்த வாள் செய்யக்கூடிய செயலுக்கும் பொருந்தும். வாள் ஒருவரை குத்தி வருத்தும், ஒருவரை காயப்படுத்தும், துடிக்க வைக்கும். அதே செயல் கண்களுக்கும் இருக்கிறது. ஆடவருடைய நெஞ்சை அது தாக்கும், நெஞ்சை துடிக்க வைக்கும். அதனால் வாளின் செயல் பெண்களினுடைய கண்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்படி செயல் ஓமையாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் பண்பு ஓமையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வடிவம், வாளினுடைய வடிவம் எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த கண்களின் வடிவம் இருந்தது. வாளின் கூர்மை போல் அவர்களுடைய கண்களினுடைய கூர்மை இருந்தது என்று அதனுடைய தன்மையை சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இரண்டு விதமாகவும் வாள் என்பது பெண்களினுடைய கண்களுக்கு பொருத்தமாக ஓமையாக சொல்லப்படுகிறது. அப்படி வாள் போன்ற கண்களை உடைய அந்த பெண்களில் யாரே யார்தான் வடிவனை முடிய கண்டா, ராமனுடைய அந்த வடிவத்தை முழுமையாக யார்தான் பார்த்தார்கள், அடிமுதல் முடிவரைக்கும் அல்லது முடிமுதல் அடிவரைக்கும் யார் பார்த்தார்கள்? யாரும் பார்க்கவில்லை, முடிய பார்க்கவில்லை. முடிய என்றால் முழுவதுமாக என்று அர்த்தம். முடிய முழுவதுமாக யாரும் பார்க்கவில்லை. அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. யாரே வடிவனை முடிய கண்டார், யார்தான் அவனுடைய வடிவனை முழுவதுமாக கண்டார் என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வியிலேயே யாரும் பார்க்கவில்லை என்ற பதிலும் உள்ளடங்கி இருக்கிறது. இப்படியாக அவர்களுடைய தன்மைகளை சொல்லிவிட்டு கடைசியில் அவர்களுடைய தன்மைக்கு ஒரு ஓமானம் சொல்லுகிறார். ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். அவர்கள் இப்படி ராமனுடைய ஒவ்வொரு அங்கத்தை மட்டுமே பார்த்தவர்களாக நின்று விட்டார்கள் என்ற அந்த நிலைக்கு ஒரு ஓமானம், அற்புதமான ஒரு ஓமானம் சொல்கிறார். ஊழ்கொண்ட சமயத்தன்னான் குருவு கண்டாரை ஒத்தார். இந்த உலகத்தில் பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமான தத்துவ கோட்பாட்டை சொல்லுகின்றன. அந்த தத்துவ கோட்பாடுதான் இறுதியான உண்மை என்று அந்த சமயங்கள் பிரகடனப்படுத்துகின்றன. இதுதான் சமயங்களினுடைய இயல்பாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எந்த சமயம் சொன்னது சரி என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமான தத்துவத்தை வலியுறுத்தி இதுதான் இறுதி உண்மை, இதுதான் மெய்மை என்று தங்கள் சமயம் சார்ந்து வாதம் புரிகின்றார்களே, இவற்றில் எது உண்மை என்று கேட்டால் எல்லாம் ஒரு விதத்தில் உண்மைதான். அவரவர்கள் அவரவர்கள் சக்திக்கு உட்பட்டு, அவர்களுடைய அறிவாற்றலுக்கு உட்பட்டு அந்த பரம்பொருளை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவை உலகுக்கு அறிவிக்கிறார்கள். அது சார்ந்து ஒரு மதத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் உண்மையின் பூரணத்தை பார்க்கவில்லை. உண்மையின் ஒரு அம்சத்தை பார்க்கிறார்கள். அந்த அம்சத்தை பார்த்துவிட்டு இதுதான் உண்மை, இதுதான் நாங்கள் கண்ட பேருண்மை, எனவே இந்த பேருண்மை சார்ந்து நாங்கள் இந்த சமயத்தை தோற்றுவித்திருக்கிறோம், நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றினால் இந்த பேருண்மையை கண்டடைவீர்கள், கடைசியில் நீங்கள் நலம் அடைவீர்கள், நற்கதி அடைவீர்கள் என்று ஒவ்வொரு சமயத்தார்களும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் அந்த பரம்பொருளை பூர்ணமாக தரிசிக்கவில்லை, அந்த பூர்ணமாக அதன் இயல்பை உணரவில்லை. அவர்களுடைய அறிவாற்றலுக்கு உட்பட்டு, அவர்களுடைய சிந்தனை திறனுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு கோணத்தில் அதை ஆய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஆய்ந்து கண்டது ஒரு விதத்தில் உண்மைதான், ஆனால் பரிபூர்ண உண்மை அல்ல. பரிபூர்ண உண்மையை எல்லோரும் ஒப்ப பார்த்தார்கள் என்றால் இத்தனை மதங்கள் இருக்கவே இருக்காது. எல்லாம் ஒரே பேரில் அடையாளப்படுத்தப்பட்டுவிடும். எல்லோரும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் பார்ப்பதனால்தான் உலகத்தில் இத்தனை மதங்கள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு கோணத்தில் பார்த்து பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான், உலகம் ஜீவர்கள் என்றெல்லாம் இல்லை, இருப்பது ஒன்றே ஒன்றுதான், பிரம்ம மட்டும்தான், ஏகம் பிரம்ம மட்டும்தான் ஒன்றாக இருக்கிறது என்று அத்வைத கோட்பாட்டை ஒருவர் சொல்கிறார். ஒருவர் இல்லை இல்லை, பரம்பொருள் மட்டுமல்ல, கூடுதலாக ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன, இந்த உலகமும் இருக்கின்றன, இந்த மூன்றுமே உண்மைதான் என்று ஒருவர் சொல்கிறார். இன்னொருவர் இந்த உலகம் பொய்யானது, இந்த உலகத்திற்கு உண்மையான இருப்பு இல்லை என்று ஒருவர் சொல்கிறார். ஒருவர் இந்த உலகத்திற்கு உண்மையான இருப்பு இருக்கிறது, இந்த உலகமே பரம்பொருளினுடைய ஒரு தோற்றம் தான், பரம்பொருளினுடைய ஒரு படைப்பு தான், அதற்கு நிஜமான வடிவம் உண்டு என்று ஒருவர் சொல்கிறார். இப்படி தத்துவ ரீதியாக வேறுபடுபவர்கள் இருக்கிறார்கள், கோட்பாட்டு ரீதியாக வேறுபடுபவர்கள் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தங்களுடைய தெய்வத்தை குறித்தும் வேறுபடுகிறார்கள். ஒருவர் கடவுளுக்கு உருவமே இல்லை என்கிறார், இல்லை இல்லை உருவம் உடையவன் தான் இறைவன் என்று சொல்கிறார். உருவம் உடையவன் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய பிரிவினரிலும் பல பிரிவினர் இருக்கிறார்கள். ஒருவர் உருவம் உடையவன் தான் இறைவன் என்றால் அவன் இதோ இப்படி சிவனாகத்தான் அவன் இருக்கிறான் என்று ஒருவர் இறைவனுக்கு உருவத்தை காட்டுகிறார். ஒருவர் இல்லை இல்லை விஷ்ணுவாகத்தான் அவன் இருக்கிறான், சங்கு சக்கரதாரியாகத்தான் அவன் இருக்கிறான் என்று இன்னொரு உருவத்தை காட்டுகிறார். இல்லை இல்லை அந்த இறைவன் பெண்மை வடிவானவன், பரம்பொருள் என்பது எப்போதும் பெண்மை வடிவானது, பராசக்தி வடிவம்தான் அந்த பரம்பொருளினுடைய உருவம் என்று இன்னொரு பெண்மையின் வடிவத்தை ஒருவர் காட்டுகிறார். இப்படி ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உருவம் உண்டு என்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தை காட்டுகிறார்கள். அவர்கள் எதை தரிசித்தார்களோ, அவர்களுக்கு எது தரிசனம் ஆயிற்றோ அதுதான் உண்மை என்று அவர்கள் உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சமயங்கள் வெவ்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன, தத்துவங்களையும் வெவ்வேறாக சொல்லுகின்றன, இறைவனுடைய தோற்றத்தையும் வெவ்வேறாக சொல்லுகின்றன. எவற்றை பார்த்தார்களோ, அந்த மதவாதிகள் எவற்றை பார்த்தார்களோ அதிலேயே மையம் கொண்டிருந்து அவர்கள் இறைவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லா சமயத்தவர்களும் ஏதோ ஒரு அம்சத்தை மட்டும்தான் பார்த்தார்கள் என்பது நமக்கு இதனால் புலனாகிறது. எல்லா சமயத்தவர்களும் எல்லாவற்றையும் பரம்பொருளின் எல்லா தன்மைகளையும் பூர்ணமாக உணர்ந்தார்கள் என்றால் இங்கு மத பிரிவினைகளே இருக்காது, எல்லாம் ஐக்கியமாகிவிடும், எல்லாம் ஒட்டு முழு மொத்தமாக ஒன்றை கண்டறிந்து விட்டார்கள் அல்லவா, அதன் பிறகு அங்கு பேதத்திற்கு இடம் ஏது, எல்லோரும் ஐக்கியப்பட்டு விடுவார்கள். ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பார்த்ததனால்தான் இவ்வாறான பிரிவினைகள் மதங்களில் காணப்படுகின்றன. எனவே இப்படி மதங்களில் அந்த மதவாதிகள் கடவுளை குறித்து ஒவ்வொரு அம்சமாக பார்த்துவிட்டு பேதப்பட்டு நிற்பது போல, அந்த பெண்களும் ராமனுடைய ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பார்த்துவிட்டு அந்த தெரு வீதியில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று கம்பர் இந்த மதவாதிகளினுடைய தன்மையை அந்த பெண்களினுடைய தன்மையோடு ஓமானப்படுத்தி காட்டுகிறார். இப்படியாக ஒரு சிறந்த ஓமானத்தை காட்டி ஒரு பேர் உண்மையை, மதங்களை குறித்த ஒரு பேர் உண்மையை போகிற போக்கில் சொல்லி கொண்டு போகிறார். மதங்கள் என்றால் என்னவென்று நமக்கு உணர்த்தி விடுகிறார். இங்கு ஒரு வரி நினைவுக்கு வருகிறது, கம்பனை குறித்து பாரதி சொன்ன ஒரு வரி நினைவுக்கு வருகிறது. எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்று கம்பரை குறித்து சொல்லுவார். எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பர் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்று சொல்லுவார். எல்லை ஒன்றின்மை என்பதைத்தான் கம்பன் தன்னுடைய காவியத்தில் குறிகளால் காட்ட முயல்கிறான் என்று பாரதி சொல்கிறார். அப்படி எல்லை ஒன்றின்மை என்பதை குறிகளால் காட்டிய பாடல்களில் இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஊழ் கொண்டனா அந்த ஊழ் வந்து, ஆமா அதுக்கு அர்த்தம் சொல்லல. அந்த சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார், சமயம் என்பதற்கு பொருள் தெரிகிறது. சமயம் என்றால் மதம் என்று அர்த்தம். சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார், சமயம் என்பது இங்கு பல சமயங்களையும் குறிக்கிறது. பல்வேறு சமயங்களிலும் அண்ணான் என்பது இங்கு அந்த ராமனையே குறிக்கிறது, ராமனுடைய அந்த பரம்பொருள் தன்மையை குறிக்கிறது. இந்த ராமன் தான் பரம்பொருளாகவும் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக அண்ணான் என்ற சுட்டு சொல்லில் சொல்கிறார். அந்த ராமன் தான் எல்லாவற்றையும் கடந்த பிரம்மம், பரம்பொருள் என்பதை உணர்த்துவதற்காக அண்ணான் என்ற சுட்டு சொல்லில் குறிக்கிறார். சமயத்து அண்ணான், சமயங்களில் அன்னவனுடைய அந்த ராமனுடைய உருவு கண்டாரை ஒத்தார், அவனுடைய உருவத்தை கண்டவர்களை அந்த பெண்கள் எல்லாம் ஒத்திருந்தார்கள். ஒத்தார் என்பது ஒத்திருந்தார்கள் என்ற பன்மை பொருளில் வருகிறது. அந்த சமயம் என்பதற்கு ஒரு அடை சேர்க்கிறார், ஊழ் கொண்ட சமயம் என்று அடை சேர்த்து சொல்கிறார். ஊழ் என்பதற்கு பல்வேறு பொருள் இருக்கிறது. ஊழ் என்றால் மாறுபாடு என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஊழ் கொண்ட சமயம் என்றால் மாறுபாடு கொண்ட சமயம் என்று அர்த்தம். மாறுபாடு கொண்ட சமயங்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு சமயமும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு தானே காட்சி அளிக்கின்றன, அப்படித்தானே நாம் பார்க்கிறோம். ஒன்றுக்கொன்று மாறுபட்டு காட்சி அளிப்பதனால் ஊழ் கொண்ட சமயம் என்பது மாறுபட்ட பல்வேறு சமயங்கள் என்ற பொருளை தருகிறது. அப்படி இல்லாமல் ஊழ் என்பதற்கு முறைமை என்ற ஒரு பொருள் இருக்கிறது. முறைமை, ஒவ்வொரு சமயமும் ஒரு முறையை கொண்டிருக்கின்றன. தங்களுக்கென்று வழிபாட்டு முறை, தங்களுக்கென்று தத்துவ கோட்பாட்டு முறை, தங்களுக்கென்று அதை பின்பற்றக்கூடிய முறை என்றெல்லாம் ஒவ்வொரு சமயமும் சில முறைமைகளை கொண்டிருக்கின்றன. ஆக ஊழ் என்பதற்கு முறைமை என்று பொருள் எடுத்துக்கொண்டு கொண்டு உரை சொன்னாலும் அது பொருந்தக்கூடியதுதான். ஒவ்வொரு முறைமையை கொண்ட வெவ்வேறு சமயங்கள் என்று அந்த சொற்றொடருக்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பொருள் எடுத்துக்கொண்டு உரை சொல்வது ஒன்று. இன்னொரு பொருள் இருக்கிறது. ஊழ் என்பதற்கு நாம் ஊழ்வினை என்று சொல்கிறோம் அல்லவா? அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஊழ் என்றால் ஊழ்வினை என்ற அந்த சொற்றொடரில்தான் நீங்கள் பெரும்பாலும் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருக்குறளில் ஊழ் என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது. ஊழ்வினை என்பது நாம் முற்பிறவியில் செய்த வினைப்பயனை இப்போது அனுபவிப்பதற்காக பெற்று வரக்கூடிய அந்த நிலையைத்தான் ஊழ்வினை என்று சொல்கிறோம். அந்த ஊழ்வினைப்படி தான் நமது வாழ்க்கை நடைபெறுகிறது என்று சமயங்கள் சொல்லுகின்றன. ஆக அந்த பொருளிலும் எடுத்துக்கொள்ளலாம். ஊழ் கொண்ட சமயம் என்றால் ஊழ்வினைப்படி கொண்ட சமயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமயத்தை கடைபிடிக்கிறோம். நமது பிறப்பின் அடிப்படையில் நாம் ஒரு சமயத்தில் நாம் இயல்பிலேயே பிறந்து விடுகிறோம். நாம் பிறந்ததினாலேயே நமக்கு அந்த மதத்தின் மீது பிடிப்பு உண்டாகி விடுகிறது. அதையே நாம் இறுதி வரைக்கும் பெரும்பாலும் கடைபிடிக்கிறோம். இல்லாவிட்டால் இடையில் வேறு மதத்திற்கு மாறுகிறோம். அப்படி மாறக்கூடியவர்களாகவும் சிலர் இருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தை கடைபிடிப்பதற்கு காரணம் அவரவர்களுடைய ஊழ்வினைதான். அதற்கு காரணம் யார் எந்த சமயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுடைய விதி என்னவாக இருக்கிறதோ அந்த சமயத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இதை நம்மாழ்வார் ஒரு பாடலில் சொல்லுவார். அவரவர் விதிவகை அடைய நின்றதே. ஒவ்வொரு சமயத்தையும் அவரவர்கள் அவரவர்களுடைய விதி பயனின் அடிப்படையில் தான் அவரவர்கள் அடைகிறார்கள். அவரவர்கள் இறையவர் மிகச் சிறந்தவர்கள் தான். எல்லா இறைவர்களும் எல்லா இறை தோற்றங்களும் சிறந்த தோற்றங்கள் தான். ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு இறை தோற்றங்களை சொல்லுகின்றன. அந்தந்த மதங்களை அவரவர்கள் அவரவர்களுடைய விதி பயன்படி அடைந்திருக்கிறார்கள். எனவே இந்த மதங்களுக்கிடையே பேதங்கள் தேவையில்லை. எல்லா மதங்களும் சிறந்த மதங்கள் தான் என்று நம்மாழ்வார் ஒரு பாடலில் சொல்வார். அவர் சொல்லக்கூடிய கருத்தை இங்கு பொருத்தலாம். அவர் சொல்லக்கூடிய கருத்து அவரவர்கள் விதி பயன்படி தான் அவரவர்கள் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நம்மாழ்வார் சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் ஊழ் என்பதற்கு அந்த விதி பயன், அந்த ஊழ்வினை பயன் என்று எடுத்துக்கொண்டால், ஊழ் கொண்ட சமயம் என்பதற்கு ஊழ்வினைப்படி கொண்ட சமயத்தில் ஒவ்வொருவரும் ஊழ்வினைப்படி கொண்ட சமயத்தில் அவரவர்கள் அவனுடைய உருவை கண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய உருவத்தை கண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு விதமாக கண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு அம்சத்தை மட்டும் கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் கண்டிருக்கிறார்கள். அதை போன்று அந்த பெண்களினுடைய நிலைமை இருந்தது. அப்படியும் பொருள் சொல்லலாம். அப்படி ஒரு பொருள். இன்னும் ஊழ் என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. ஊழ் என்றால் பெரியது, பிரம்மாண்டமானது என்ற அர்த்தம். பெரியது என்ற அர்த்தம். பெருமை என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. அப்படி பொருள் எடுத்துக்கொண்டால் சமயம் என்பதற்கு நேரம் என்று பொருள் எடுத்துக்கொண்டு இந்த சொற்றொடருக்கே வேறு ஒரு விதமாக பொருள் சொல்லலாம். சமயம் என்றால் நேரம், சமயம் என்பதை நேரம் என்ற பொருளிலும் நாம் பயன்படுத்துகிறோம் அல்லவா. தக்க சமயத்தில் அவன் எனக்கு உதவி செய்து விட்டான், தகுந்த சமயத்தில் அது வந்து சேர்ந்து விட்டது என்றெல்லாம் சமயம் என்பதை நேரம் என்ற பொருளிலும் நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி நேரம் என்ற பொருளில் எடுத்துக்கொண்டு உள் என்பதற்கு பெரியது என்ற பொருளை நாம் கொண்டோமேயானால், உள் கொண்ட சமயம் என்றால் அவன் பெரிதாக விஸ்வரூபம் கொண்டான் அல்லவா, விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி வளர்ந்தான் அல்லவா அந்த திருவிக்ரம அவதாரத்தில், ஓங்கி உலகளந்தான் அல்லவா அந்த சமயத்தில். அப்படி பெரிய உருவம் எடுத்த அந்த சமயத்தில், உள் கொண்ட சமயம் என்றால் பெரிய உருவம் கொண்ட அந்த நேரத்து அந்த சமயத்தில், அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார், அவன் அப்படி ஓங்கி விஸ்வரூபம் எடுத்து நின்றிருந்த அந்த வேளையில் அவனுடைய உருவை கண்டவர்கள் யாரும் முழுமையாக காணவில்லை. அவனோ விண்ணை துளைத்து மேலே சென்றிருக்கிறான், பாதாளத்தை துளைத்து கீழே போயிருக்கிறான், அவனுடைய அடியும் முடியும் காணாத அளவுக்கு அவன் ஓங்கி வளர்ந்து நிற்கிறான். அப்போது உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அந்த தோற்றத்தை பார்க்கிறார்கள். அந்த தோற்றத்தை பார்த்தவர்கள் முழுமையான தோற்றத்தையா பார்த்தார்கள்? அவனுடைய அங்கத்தில் ஒவ்வொன்றைத்தான் பார்த்திருக்க முடியும். அவனுடைய பார்வையின் எல்லை எவ்வளவு தூரம் போயிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் அவனுடைய உருவத்தை அவர்கள் பார்த்திருக்க முடியும். அவனுடைய கையில் ஒரு சிறு பகுதியை மட்டும் சிலர் பார்த்திருக்க முடியும். அவளுடைய பார்வையின் எல்லை அவ்வளவு தூரம்தான் போயிருக்க முடியும். அவனுடைய மார்பில் ஒரு மையப்பகுதியை மட்டும் சிலர் பார்த்திருக்க கூடும். அவளுடைய பார்வை எல்லை அதற்குள்ளேயே முடிந்து போயிருக்கும். அவனுடைய பாதத்தில் ஒரு சிறிய விரலை மட்டுமே, ஒரு ஒற்றை விரலை மட்டுமே சிலர் பார்த்திருக்க கூடும். அவருடைய பார்வையின் எல்லை அதற்கு அப்பால் போயிருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு அங்கத்தில் ஒவ்வொரு பகுதியை மட்டுமே பார்த்து அப்படியே அந்த காலத்தில் அவர்கள் நின்றிருப்பார்கள். அந்த திருவிக்ரம அவதார காலத்தில் அவன் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி வளர்ந்த போது அவனுடைய உருவத்தை யாரும் முழுமையாக பார்த்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு பகுதியை மட்டுமே பார்த்து அப்படியே அவர்கள் நின்றிருப்பார்கள். அந்த நிலையில் பெண்கள் நின்றார்கள் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பல்வேறு பொருள் எடுத்துக்கொள்ளும் விதமாக இந்த அடியை, இறுதி அடியை கம்பன் அமைத்திருக்கிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய. சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, எனக்கு இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி கூட ஒரு தோணுது ஒரு எண்ணம். ராமரோட தோலை பார்த்தாலும் சரி, காலை பார்த்தாலும் சரி, தட கையை பார்த்தாலும் சரி, ராமரை தான் பார்த்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி அதே இந்த ஒரு பொருளை எந்த விதமா பார்த்தாலுமே அவங்க இறைவனை தான் பார்க்கறாங்க எல்லா சமயங்களும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி. ஆமா ஆமா, அதைத்தான் நான் சொன்னேங்களா, எல்லாரும் உண்மையைத்தான் பார்க்கிறார்கள். உண்மையின் ஒரு ஒரு கூரை மட்டும் பார்க்கிறார்கள், ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறார்கள். எல்லாரும் எல்லா சமயமும் உண்மையைத்தான் சொல்கிறது. எந்த சமயத்தையும் நாம் இதிலேயே நாம் இப்போது குறைவாக சொல்லவில்லை. எல்லா சமயமும் உண்மையைத்தான் பார்த்திருக்கின்றன. ஆனால் உண்மையை முழுமையாக பார்க்கவில்லை, அதனுடைய ஒரு பகுதியை பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. ரொம்ப சிறப்பாக இருக்கு. நாம் தோளே தாளே என்ற இடங்களில் அவற்றை ஏகாரத்தை தேற்றமாகவும் பிரிநிலையாகவும் கொண்டு பொருள் பார்த்தோம். அதே ஏகாரத்தை வினாவாக கொண்டு கூட இதற்கு பொருள் சொல்லலாம். அப்படி பொருள் சொல்லும் போது இதற்கு இன்னும் நுட்பமான பொருள் வரும். தோள் கண்டார் தோளையே கண்டார் என்பதற்கு, அந்த தோளே என்பதில் ஏகாரத்தை வினாவாக எடுத்துக்கொண்டால், தோள் கண்டார் தோளையே கண்டார், தோள்களை கண்டவர்கள் தோளையா கண்டார், அவர்கள் தோள்களையா பார்த்தார்கள், தோள்களை கண்டவர்கள் தோள்களை கூட பார்க்கவில்லை, தோள்களை கூட முழுமையாக பார்க்கவில்லை என்ற ஒரு பொருள் வந்து விடுகிறது. அது இன்னும் கூடுதலாக நுட்பமாக பொருள் சொல்லும் விதமாக அமைந்து விடுகிறது. தோள்களை கண்டவர்கள் தோள்களை கூட பார்க்கவில்லை என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாள்களை கண்டவர்கள் தாள்களை கூட பார்க்கவில்லை, அதை இன்னும் பார்க்க முடியாதபடி அப்படியே நிற்கிறார்கள். ஒன்றை பார்த்து விட்டால் தானே, முழுமையாக பார்த்தால் தானே அடுத்த அங்கத்திற்கு போவார்கள். இதையே அவர்கள் பார்க்கவில்லை, இதையே பார்க்க முடியாமல், முழுமையாக ஆசை தீர பார்த்து தீராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை குறிக்கும் விதமாக அதை ஏகாரத்தை வினாவாக கூட எடுத்துக்கொள்ளார். தோள் கண்டார் தோளையா கண்டார், ஆஹா, தோள்களை கூட அவர்கள் காணவில்லை என்று எடுத்துக்கொள்ளார். ஐயா, ஒரு இன்னொரு ஒரு கேள்வி ஐயா. ஆ இதுல வடிவினை முடிய கண்டார் கேள்விக்குறி ஆ இருக்கு. ஆமா அந்த காலத்துல எப்படி அதை கேள்விக்குறியா யா அதை? யா கேள்வி இருக்கு பாருங்க, யார் என்ற கேள்வி இருக்கு பாருங்க, யார் வடிவினை முடிய கண்டு? சரி ஐயா, இல்ல அந்த காலத்துல ஓலைச்சுவடியில எழுதும் போது அது எப்படி எழுதியிருப்பாங்க ஐயா? இல்ல அதை கேட்கிறீங்களா, கேள்வி குறியிட்டு இருப்பார்களா என்று கேட்கிறீர்கள். அது ஆமா. அதுதானே உங்க கேள்வி. எந்த குறியும் இருக்காது, குறி இன்னும் சொல்ல போனால் மெய் எழுத்துக்களில் மேலே புள்ளி கூட இருக்காது. கேள்விக்குறிகள், இந்த நிறுத்த குறிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, இவையெல்லாம் பிற்காலத்தில் வந்தவை. மெய் எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கிற முறைமை முன்பே உண்டு. அது நமது ஆதிகால முறை, அது புள்ளி வைத்த எழுத்துக்கள் முன்பே உள்ள முறைதான். ஆனால் இந்த நிறுத்த குறிகள் என்பது பின்னாடி நாம் ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்பு ஏற்றுக்கொண்டது. சுவடிகளில் எல்லாம், எந்த சுவடியிலும் இந்த நிறுத்தல் குறிகள் இடம்பெற்றிருக்கவே பெற்றிருக்காது. பெரும்பாலான சுவடிகளில் மெய் எழுத்துக்களில் புள்ளி கூட வைத்திருக்க மாட்டார்கள், புள்ளி இல்லாமல் தான் எழுதியிருப்பார்கள். மேலே புள்ளி வைத்தால் அது அந்த ஏட்டு சுவடியை, எழுத்தாணி துளைத்து விடக்கூடும் என்பதனால் புள்ளி வைக்காமலேயே எழுதியிருப்பார்கள். அப்படி அதற்கே புள்ளி வைக்காதவர்கள் இந்த நிறுத்த குறிகள் எல்லாம் இட்டிருப்பார்கள் என்று சொல்வதற்கு இடமே கிடையாது. நிறுத்த குறிகள் அப்போது இல்லவும் இல்லை, அதனால் நிறுத்த குறிகள் எந்த சுவடியிலும் நாம் பார்க்க முடியும். அப்போ கேள்வி அதெல்லாம் பிற சொற்களை வச்சு. கேள்வி, அது கேள்வி என்பது அது அந்த வாசகத்திலேயே நமக்கு தெரிய வந்துவிடும். வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், இதில் கேள்விக்குறி போட்டால்தான் அது கேள்வி ஆகுமா? அது இல்லாவிட்டால் அது கேள்வி தானே. அதனால் அது அந்த தொடர் குறிக்கிற பொருளை வைத்து அது கேள்வியா வியப்பா, அது முற்று பெற்று விட்டதா அல்லது முற்று பெறாமல் பாதியில் இருக்கிறதா என்பதே அதனுடைய பொருளில் இருந்தே நாம் உணர்ந்து கொள்வோம். ஆனால் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது சில இடங்களில் சிக்கலும் வரும். இப்போ நிறுத்த குறிகள் எல்லாம் போட்டு இருப்பதனால் நாம் அந்தந்த இடத்தில் இதில் முற்று பெற்று விடுகிறது என்ற ஒரு தெளிவில் தெளிந்து விடுகிறோம், ஒரு உறுதியான முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஆனால் பாடல்களில், இச்சுவடிகளில் அந்த மாதிரி குறிகள் எதுவுமே இருக்காது என்பதனால் பொருள் பார்க்கும் போது கொஞ்சம் தடுமாற்றத்திற்கு உள்ளாக நேரிடும். அந்த சொற்றொடர் எங்கு முடிவு பெறுகிறது, அது முடிவு பெறாமல் இன்னும் தொடர்ந்து செல்கிறதா என்றெல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் தடுமாற வேண்டிய நிலை ஏற்படத்தான் செய்யும். அந்த இடங்களில் கொஞ்சம் ஆழ்ந்து அதை ஆய்ந்துதான் நாம் ஒரு உரையை சொல்ல முடியுமே தவிர சட்டென்று உரை சொல்லிவிட முடியும். இப்போது பதிப்பிப்பவர்கள் எல்லா இடங்களிலும் கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, கால்புள்ளி, அரைப்புள்ளி எல்லாம் வைத்து விடுகிறார்கள். பாடல்களுக்கு ஊடையும் வைத்து விடுகிறார்கள். ஆனால் பாடல்களுக்கு ஊடே அப்படி வைக்கக்கூடிய வழக்கம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வசனத்திலேயே கிடையாது. நீங்கள் அந்த கால பரிமேலழகர் உரை, அவர் வசனத்தில் தான் உரை எழுதியிருக்கிறார். உரைநடை தான் அவருடைய உரைநூல் என்பது, உரைநடையில் அமைந்ததுதான். உரைநடையிலேயே நீங்கள் எங்கெங்கும் முற்றுப்புள்ளி எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு வாசகம் முற்று பெற்றது என்பதை அந்த வாசகத்தின் பொருளை வைத்துதான் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஓ, இந்த இடத்தில் இந்த வாக்கியத்தை அவர் முடித்து விட்டார், அடுத்த வாக்கியம் தொடங்குகிறது என்று அதனுடைய பொருள் அமைப்பை வைத்துதான் முடிவு கட்டது. சரி ஐயா, நன்றி. நேரம் ஆகிவிட்டது, நேரம் ஆகிவிட்டது. ஆமாம், நேரமும் ஆகிவிட்டது. சரி ஐயா, எல்லாரும் ஒரு முறை ஆ, படிச்சுட்டு படிக்கவும் முடிச்சு. படிக்கவும். வகுப்பு 15. நீங்க படிக்கிறீங்களா யாராவது? படிக்கிறேன். தோல் கண்டார் தோலே கண்டார், தொடுக்கலல் கமலம் அன்னதால் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடை கண்டாரும் அஃதே. வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். தடக்கை கண்டாரும் அகுதே. இதில் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும், எதுகை ஒன்றை கவனித்திருப்பீர்கள். மற்ற அடிகளிலெல்லாம் அந்த வருடல் ழகரம் வருகிறது, தோள், தாள், வாள் என்று வருகிறது. இறுதி அடி மட்டும் ஊழ் என்று வருகிறது. இப்படி பெரும்பாலும் எதுகை மாறி வருவதில்லை. ஆனால் இந்த ஒரு இடத்தில் இப்படி மாறி வருகிறது. இப்படி சில இடங்களில் அந்த இனமான எழுத்தையே வைத்துக் கொள்ளலாம் என்று இலக்கணமும் அனுமதிக்கிறது. அது விதிவிலக்காக அனுமதிக்கப்பட்டது. அந்த விதி விலக்கை ஏற்றுக்கொண்டு கம்பர் இப்படி கடைசி அடிக்கு மாறுதலா ஒரு எதுகையை அமைத்துக் கொண்டார். அது கவனிக்கத்தக்கது. சரி, நான் படிக்கிறேன் ஐயா. ஆ, தோல் கண்டார் தோலே கண்டார், தொடுகடல் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே, வால் கொண்ட கண்ணார் யாரோ, வடிவனை முடியக் கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான், உருவு கண்டாரை ஒத்தார். நான் படிக்கட்டுமா? சாரி. தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே, வான் கொண்ட கண்ணார் யாரோ, வடிவினை முடியக் கண்டார், உள்கொண்ட சமயத்து அண்ணான், உருவு கண்டாரை ஒத்தார். அடுத்து நான் படிக்கிறேன். தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே, வாள் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடியக் கண்டார், உள்கொண்ட சமயத்தன்னான், உருவு கண்டாரை ஒத்தார். தோல் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் அண்ட, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே, வால் கொண்ட கண்ணார் யாரோ, வடிவினை முடியக் கண்டார், உள்கொண்ட சமயத்தன்னான், உருவு கண்டாரை ஒத்தார். யாரோ என்றில்லை, யாரே என்றுதான் யாரே இருக்கிறது. யாரே யாரே வடிவமே முடியும். சுவாரஸ்யமா சுவாரஸ்யமா இருக்கா கதை போக்கு, கம்பர் சொல்லக்கூடிய கவிதை கற்பனைகள் எல்லாம், அல்லது சலிப்பு தட்டும் விதமா இருக்கா, எப்படி இருக்கு? சுவாரஸ்யமா இருக்கியா? ஆ, அற்புதமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஐயா, கம்பரும் ரொம்ப கவித்துவமா எழுதியிருக்காரு, நீங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. நன்றி, நன்றி. ரொம்ப அது நுட்பமான விஷயங்கள் நீங்க சொல்ற போது எங்களோட ரசிப்புத்தன்மையை என்னோட ரசிப்புத்தன்மையே அதிகமாற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு ஐயா. சரி சரி, அது அதுதான் அந்த ரசிப்பு திறன் அடிப்படையில் இருக்கணும். இந்த பாடல்களை படிக்க படிக்க அது இன்னும் மிகுதியாகணும். இதுதான் நாம் சரியான முறையில் இவற்றை படித்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான அத்தாட்சி. ஒரு ஆ, சொல்லுங்க. ஒரு இலக்கியத்தையும் இன்னொரு இலக்கியத்தையும் அது ஒப்பீடு செய்யறது கூடாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து வர்ணனை வந்து வேற எந்த இலக்கியத்தையும் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? கம்பர் எழுதின அளவுக்கு உருவகம் உவமை எல்லாம் அப்படி சொல்லிவிட முடியாது. மற்ற நூல்களிலும் ஓமானங்கள் கற்பனை வளங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் கம்பன் எடுத்துக்கொண்ட பாடுபொருள் என்பது ஒரு மிக உயர்ந்த விஷயமாக ஆகிவிடுகிறது. தன்னிகரில்லா ஒரு தலைவனுடைய வரலாற்றை அவன் பாடுபொருளாக அவன் எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய அந்த பாடுபொருள் தான் அவனுடைய கவிதைக்கு இன்னும் சிறப்பு சேர்த்து விடுகிறது. இதே கம்பன் வேறு கதையை எடுத்திருந்தால் கம்பனுக்கு இவ்வளவு மதிப்பு உண்டாயிருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்கிறது. தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடுபொருளும் அதை போல இருக்க வேண்டும். கம்பன் அப்பாறு எடுத்திருக்கிறான். இப்போது மகாபாரதத்தை விழிபுத்தூர் ஆழ்வார் பாடியிருக்கிறார். விழிபாரதத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதிலேயும் கற்பனைகள் உவமைகள், இன்னும் கம்பராமாயணத்தை விட சந்த பாடல்கள் அதில் அதிகம். கற்பனை உவமைகள் கம்பன் அளவுக்கு ஒத்ததாக இருந்தாலும் சந்தங்களை பார்க்கும்போது கம்பராமாயணத்தை விட சந்த பாடல்கள் விழிபாரதத்தில் அதிகம். ஆனால் மகாபாரதத்தை விட ராமாயணத்தில் ராமன் என்பவன் தன்னிகர் இல்லாத ஒரு பாத்திரமாக மாறிவிடுகிறான். மகாபாரதத்தில் அப்படி தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனை நாம் அடையாளம் காட்ட முடியாது. அங்கு வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் பெரும்பாலும் பல பாத்திரங்கள் ஏதாவது குறைபாடுகள் உடையவனாகவே இருக்கும். எல்லா பாத்திரங்களுக்கும் ஏதாவது ஒரு சிறு குறைபாட்டு நாம் பார்க்க முடியும். ராமனை போன்ற ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு பாத்திரத்தை அந்த மகாபாரதத்தில் நாம் பார்த்து விட முடியாது. அதனால் இங்கு ராமன் ஒரு தன்னிகர் இல்லாதவனாக இருப்பதனால் இவனை மையப்படுத்தி, ராமனை மையப்படுத்தி பேசுவதற்கு நிறைய இடம் இருக்கிறது. அவனை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவனை குறித்து பிரஸ்தாபிப்பதற்கு, அவனை குறித்து இன்னும் மேலும் மேலும் சொல்லுவதற்கு இடம் இருக்கிறது. ராமனை, ராமன் என்ற ஒரு நாயகன் இங்கு இருக்கிறான். அதனால் நிறைய கம்பன் கழகங்கள் அதை அவையெல்லாம் உருவாகி இருக்கின்றன. அதை குறித்து பேசுவதற்கு, மக்களுக்கு நல்ல செய்திகளை ராமன் மூலமாக தெரிவிப்பதற்கு இதில் அதிகம் இடம் இருக்கிறது. ஆக கம்பர் எடுத்துக்கொண்ட பாடுபொருள் கம்பரை ஒப்பு உயர்வு அற்றவராக ஆக்கிவிடுகிறது. அதுதான் பிரதான காரணம். கம்பர் அளவுக்கு புலமை பெற்றவர்கள் நிறைய பேர் பாடல்கள் யாத்திருக்கிறார்கள், இருக்கின்றனர். அப்படிப்பட்ட இலக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. கலிங்கத்தி பரணியெல்லாம் இலக்கிய தரத்தின் உச்சம் என்றே நாம் சொல்லலாம். அதில் எல்லாம் அந்த கற்பனைகள் எல்லாம் மிக உயர்வாக இருக்கும். ஆனால் அது ஒரு சிற்றிலக்கியம், கொஞ்சம் பாடல்கள் அடங்கியது, ஒரு போர்க்கள காட்சியை மட்டுமே மையப்படுத்தி இருப்பது, அவ்வளவுதான், அவ்வளவு செய்தி தான். ஆனால் இங்கு பெரும் காவியமாக இது இருக்கிறது. இதில் எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன, இதில் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தேவையான அரிய கருத்துக்கள் எல்லாம் பொதிந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது மற்றவற்றில் இருந்து கம்பன் தன்னை உயர்த்தி கொண்டே போய்விடுகிறான். ஆனால் வெறுமனே வர்ணனை கற்பனை என்ற அடிப்படையில் மட்டும் பார்த்தோமானால் கம்பனுக்கு இணையா மற்ற இலக்கியங்களும் இருக்கின்றன, அதை நாம் பார்க்கத்தான் முடிகிறது. சரி ஐயா, ஐயா எப்படி இருக்குன்னு கேட்டீங்க நீங்க, அதுக்கு வந்து எனக்கு ஒரு பாரதியாரோட ஒரு ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது ஐயா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு ஒரு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் எல்லாம் கேட்கிற போது ஒரு ஒரு மன அழுத்தம் எல்லாம் விலகி அது வந்து ஒரு ஒரு மன விசாலம் ஆகிற மாதிரி, ஒரு நம்மளே ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஐயா. அதுதான் சரியான அனுபவம். பாடலை படித்து பெறக்கூடிய அனுபவம், வாசிப்பு அனுபவம் என்பது அதுதான். அந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி, நல்ல விஷயம். சரி ஐயா, இன்னைக்கு சரி நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.